श्रीमान वेंकटनाथार्य कवितार्किक केसरी वेदांताचार्यवद्यो मे सन्निधत्तां सदा हृदि ज्ञानानंदमयं देवं निर्मलस्फटिकाकृतिं आधारं सर्वविद्यानां हयग्रीवं उपास्महे शुद्ध विज्ञान घनस्वरूपं विज्ञान विश्वानुणबद्धदीक्षं सयानिधिं देहभृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये विशेषवित्पारिषदेषु नाथ विदग्धगोष्ठी समराङ्गणेषु जिगीषतो मे कवितार्किकेन्द्रान् जित्वाग्रसिंहासनमभ्युपेयाः वन्दे लक्ष्मी हयग्रीवं सो मे मार्गदर्शकं येनापक्वमतिर्नूनं किञ्चिद्भूता हि संस्कृता अच्युतसम्प्रदायान्मां सुतं मुकुन्द मे गुरो अरक्षदनुकम्पाते पदमनुसराम्यहं पद्मनाभगुरुं वन्दे तथाचार्यमहं सदा कुलीनं भीषुशीलादि विग्रहं शुद्धवैदिकम् रामानुजदयावात्रं ध्यानवैराग्यभूषणं श्रीमद्वेङ्कटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् योनित्यमच्युतपदां भुजयुग्मरुक्म व्यामोहतस्तरितराणि तृणाय मे अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयेकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये वेदान्तलक्ष्मणमुनीन्द्रः कृपातबोधं तत्पादयुग्मगरधीरः भृङ्गराजं प्रयन्तयुग्मकृतभूरिपरिश्रमं तं श्रीरङ्गलक्ष्मणमुनिं शरणं प्रपद्ये श्रीमद्वेदान्तरामानुजति कृपया रङ्गेणस्तभारम् तत्सम्प्राप्तागमान्तद्वितयमनुगनं तथा पूर्णमग्र्यम् श्रेष्ठ श्रीरङ्गरामानुज मुनिकरुणालब्धमोक्षाश्रमं तं सत्पस्तं श्रीवराहं यतिवरमनघं देशिकं संशयामि वेदान्तदेशिक यतीन्द्रकटाक्षलब्धत्रयन्तसारमनवद्यगुणं बुधाग्र्यं नारायणाद्य यति धुर्यकृपाभिषिक्तं श्रीरङ्गनाथ यति शेखरमाश्रयामः अद्भुतं यस्य विक्रान्तं वेदवीथिविशोधने अपरं निगमान्तार्यं प्रपद्ये वीरराघवं श्रीवत्सभिन्नमिश्रेभ्यः नमो मुक्तिं मधीमहे यदुक्तयस्त्रयीकण्ठे यान्ति मङ्गलसूत्रथां श्रीपराशरभट्टार्यः श्रीरङ्गेशपुरोहितः श्रीरत्साङ्कसुतः श्रीमान् श्रेयसे मेऽस्तु भूयसे रामानुजपदच्छाया गोविन्दाह्वानपायिनी अधायत्तस्वरूपा सा धियान् मद्विश्रमस्थली रामानुजमुनिर्धीयात् व्योहरेर्भक्तियन्ततः कलिकोलाहलक्रीडा मुधा गृहमपाहरत् रामानुजाङ्घ्रिशरणोऽस्मि कुलप्रदीपः त्वासीत्तया मुनमुने सचनाथ वंशः वंशः पराङ्कुशमुने सचसोऽपि देव्याः दासस्तवेति वरदास्मि तवेक्षणीयः नमस्सभायै लाक् नमस्कारम् உபன்யாசங்கள்ல பொதுவா நேற்றுக்கே சொன்ன கதை சொல்லணும். கதை சொன்னாலும் கொஞ்சம் பாப்ப தத்துவம் சொல்லணும். ஏன்னா விஷயமானது கொஞ்சம் சொல்லப்படணும். அந்த பேலன்ஸ் வந்து எப்படி கேட்டா 20-80 அல்லது 80-20 அப்பதான் அது நிற்கும். நேற்றுக்கு பார்த்தோம் ஒரு ஜீவாத்மாவுக்கு தாசபாவமானது ஸ்வரூபம். ரெண்டு விஷயம் இருக்கு, ஸ்வரூப ஞானம், ஞானம் தான் ஜீவாத்மாவுக்கு ஸ்வரூபம். அதை தவிர எம்பெருமானுக்கு தான் சேஷபூதன், எம்பெருமானுக்கு தாசன்ற அந்த அறிவு. எம்பெருமானுக்கு தாசன் சொன்னதுனாலேயே இவனுக்கு ஸ்வதந்திரதா கிடையாது, சுவாதந்திரியமானது கிடையாது. நாட் இண்டிபெண்ட். ஏ ஹீன சொல்லணும், நாம இண்டிபெண்ட் கிடையாது. பர்சனலாக பேசுவோம், நாம வந்து இண்டிபெண்ட் கிடையாது. டிபெண்ட் அதாவது இப்ப சொல்றாங்க, நமக்கு நாமே நாமே நமக்குன்னா சொல்ற அந்த மாதிரி திட்டம்லாம் கிடையாது. எம்பெருமானுக்கே நாம். இப்ப நாம் எம்பெருமானுடைய சொத்து, எம்பெருமானுக்கு தாசன் சொல்லிட்டா சரணாகத்தினா என்ன இப்போ அப்படின்னு ஒரு கேள்வி வருது. இப்ப ஒருத்தருட ஒரு பொருளை ஒப்படைக்கிறோம் சொன்னா, வைக்கிறோம்னு சொன்னா, நம்ம கிட்ட ஒரு வஸ்து இருந்து அதை கொண்டு போய் வச்சாதான் அதுக்கு ஒரு ஸ்ரேயஸ் அந்த காரியத்துக்கு. நம்மளுடைய ஒரு வஸ்து இல்லைன்னு சொல்றப்ப அதை கொண்டு போய் வைக்கிறதுன்னு சொன்னா என்ன அர்த்தம் இருப்ப இல்லையா? நாம நம்மளா இருக்கோம், இனிமேல் நான் எனது அல்ல அப்படின்னு நான் உன்னதுன்னு சொன்னா சரி, ஆனா அனாதிகாலமாவே நாம் நமதே இல்லை. அப்படி இருக்கச்சு இந்த சரணாகத்தினா என்ன அப்படின்னா, ரொம்ப சூக்ஷ்மமான விஷயம் இது, இதனால மேலோட்டமா சொல்றேன். இதனால சம்பிரதாயத்தில் என்னன்னு கேட்டா சின்ன ஒரு அபிப்பிராய பேதம் இருக்கு, ரொம்ப பெரிய அர்த்த பேதம் கிடையாது. அதனால சரணாகதின்றது பண்ணணும்னு ஒரு பட்சம், சரணாகதின்றது பண்ண முடியாதுன்ற ஒரு பட்சம், ஏன்னா அது ஒரு பாவம். இப்ப ரெண்டு ரிகன்சல் பண்ணோம், நம்மளால முடியாது, சுவாமி தேசியனால மட்டும்தான் முடியும். அப்ப சாதிக்கிறார் தேவநாயக பஞ்சாசத்துல, ஆத்மாபஹார ரசிகேன மயைவ தத்தம் அந்நீர் அதாரியம் அதுனா விபுதைக நாச ஸ்வீகிருத்திய தாரயித்தம் அருகசி மாம் தொதியம் சோரோபநீத நிஜ நூபுரவத் சொபாதே. இன்னைக்கு யாரையும் பத்தி பேசல, இருந்தாலும் வந்திருக்கு என்னன்னு தெரியல. சரி, ஒரு திருடன் இருக்கான், ரொம்ப கெட்டிக்கார திருடன், லோ லெவல் திருடன் இல்ல, பெரிய திருடன். ராஜாவினுடைய அரண்மனையிலேயே போய் ராஜாவினுடைய பாதத்துல போட்டுக்கக்கூடிய ஒரு கொலுசு அல்லது ஒரு தண்டை அந்த மாதிரி விஷயத்தை அபகரிச்சுன்னு வந்தவன். இப்ப நம்மாத்து வட்டில் தொட்டிலேயே நம்ம இனிஷியல போட்டு வச்சுக்கிற வழக்கம் உண்டு. அப்ப ராஜான அதெல்லாம் போட்டுக்காம இருப்பானா? அப்ப அடையாளமே இருக்கு. இப்ப இது ராஜா அவருடைய ஆபரணம் அப்படின்னு நல்லா தெரியுது. இப்ப போட்டு அழகு பார்த்தான்னா யாரு பார்த்தாலும் தெரியறது இவனோட இதுல ராஜாதுன்னு. சரி, ஆத்திலேயே பத்திரமா வச்சுக்கலாம்னு சொன்னா என்ன சிக்கல்னா, எப்படி இருந்தாலும் அங்க காணும்னு தெரியும். அப்பப்ப ஸ்டாக் எடுப்பா, பெருமாள் கூட நிறைய விஷயங்கள் சமர்ப்பிக்கிறோம், அப்பப்ப இன்வென்டரி எடுப்பா எல்லா வசதியும் இருக்கான்னு. அப்ப பாக்கச்சு தெரிஞ்சு போயிடும். அப்ப கண்டிப்பா தேடுவான், தேடினா அப்ப காவலாளி வரப்படான் ஒரு நாள். அப்ப வச்சுக்கவும் முடியாது, போட்டுக்கவும் முடியாது. என்னடா ஒரு கடல் ரொம்ப விற்கவும் முடியாது, ஏன்னா எல்லாருக்கும் ஆபத்து, அழிச்சு வேற ஏதாவது பண்ணலாம் அப்படின்னா எல்லாரும் மாட்டிப்பான். அப்ப என்னடா ஒரே வழினா, அதை கொண்டு போய் ராஜா இடத்திலேயே கொடுத்து தெரியாதனமா அதை நான் எடுத்துட்டு போயிட்டேன், இது உன்னுடையதான் என்னோடதல்ல, என்னையும் கஷமாபணம் பண்ணி இதையும் நீயே ரட்சிக்க வேண்டியது, இதுதான் அந்த பாவம். நிச்சயமா நாம் போய் சரணாகதி பண்றோம்னு சொன்னா நம்மளால முடியாத காரியம் அது. அப்ப அந்த பாவம் எப்படி இருக்கணும்னா அதுல சாத்விக தியாகம், அகம் மத்ரக்ஷண பரஹ மத்ரக்ஷண பலம் ததா நாமம ஸ்ரீபதே ரேவேதி ஆத்மானம் நிக்ஷிபே குதஹ. அதான் சுவாமி தேசன் அழகா நியாச தசகம் மாதிரி ஒரு ஒரு ஸ்தோத்திரம் கிடையாது, ரொம்ப அற்புதமான ஒரு ஸ்தோத்திரம். அவ்வளவு நித்தியம் அதான் அனுசந்தானத்தில் வச்சிருக்கா பெரியவா. அப்போ அது ஒரு பாவம், அந்த பாவத்தோட கூட போய் பகவான் எடுத்து சரணாகதி பண்றோம், ஆச்சாரணம் பண்ணிட்டு அல்லது ஆச்சாரம் பண்ணி வைக்கிறது. இப்ப இன்னும் ஒரு சின்ன விஷயத்தை பார்த்துட்டு மேல கதைக்கு போகலாம். பெரியவா எல்லாருமே சரணாகதி பண்ணியிருக்கா, அது அவளுடைய கிரந்தங்கள்ல இருந்து தெரியறது. ஆனா அவளுடைய பாவத்தை பார்க்கச்சே அந்த சரணாகதிய அவ வந்து பண்ணியிருக்காளா இல்ல பண்ண நினைச்சாளா அப்படின்ற மாதிரி சில சந்தேகங்கள் சில இடத்துல வரத்துக்கு ஸ்கோப் இருக்கு. உதாரணத்துக்கு ஸ்தோத்திர ரத்னம் எடுத்து பார்த்தோம்னா, பபுராதிஷு யோபி கோபி வா குணத்தோசானி யதா ததா விதஹ தவையும் தவ பாத பத்மயோகோ அகமத்யைவ மயா சமர்ப்பிதஹன்னு முதல்ல சாதிக்கிறார். இப்ப நாமெல்லாம் பிரபத்தி பண்றோம் இல்ல பண்ணிட்டு இருக்கோம், பண்ணிட்டோம். இப்ப பிரபத்திக்கு தேவையான ஒரு ஞானம், சொரூப ஞானம் நம்ம இடத்துல இருக்கான்னு கேட்டா ஹானஸ்டா பதில் சொல்லணும்னு சொன்னா, ஏதோ வாத்தியார் சொன்னார் ஆத்மா வேற சரீரம் வேறன்னு சொன்னார், அந்த ஞானம் தான் இருக்க ஒழிய நாம ஒன்னும் அதை ரியலைஸ் பண்ணிடல. ஏதோ அப்பப்போ ஒரு ஞானம் வருது, வந்த உடனே போயிடுறது, அப்படிதான் இருக்கு. ஆக மொத்தம் ஆனா நமக்கு நாம்ன்ற எண்ணம் இருக்கு எல்லாருக்கும். முதல் நாள் விஜயாபனம் பண்ண மாதிரி நான்ன்ற எண்ணம் இருக்க ஒழிய வாட் கன்ஸ்டியூட்ஸ் திஸ் ஐன்னு நமக்கு தெரியல. சாஸ்திரம் என்ன சொல்றது, இந்த ஐன்றதுக்கு வெறும் ஆத்மா மாத்திரம் தான், சரீரம் கிடையாது. சரீரம் வந்து மை தான், எம் ஒய் தான். ஆனா நம்ம சில சமயம் எம் ஒய்யும் தூக்கி ஐயா வச்சுட்டு இருக்கோம். அதான் ஆளவந்தா சாதிக்கிறார். அவர் சாதிக்கிறார்னா அது அவருடைய நைச்சான சிந்தானம் தான். ஏன்னா சித்தி திரையெல்லாம் எழுதினவர், ஆத்ம சித்தி எல்லாம் பண்ணவர். பண்ணிட்டு சொல்றார், வபுராதிஷு யோபி கோபிவா குணத்தோசானு யதா ததா விதஹ. ஆத்மானா என்னன்னு கேட்டா நிறைய தியரிஸ் இருக்கு. தேகமே ஆத்மானே ஆரம்பிச்சு பிராணனே ஆத்மா மனசே ஆத்மா ஏகப்பட்டது இருக்கு. ஏதோ ஒண்ணா நான் இருந்துட்டு போறேன். ஆக மொத்தம் நான்ற எண்ணம் எனக்கு இருக்கு. அந்த நான் என்னன்னு கேட்டா மனசோ பிராணனோ ஏதோ ஒன்னு வச்சுட்டு போறேன். எப்படியோ ததயம் தவ பாதபத்மயோகோ, அப்படிப்பட்ட நான் உன்னுடைய திருவடியில் அகம் அத்யைவ மயா சமர்ப்பித்தகான்னு போட்டுக்க, நான் என்னாலேயே உன்னிடம் சமர்ப்பிக்கப்பட்டேன்னு போட்டுங்க. உடனே அது சம்பாதம், இது ஸ்தோத்திரத்தனியா அனுபவிக்கணும். பெருமாள் கேட்கிற மாதிரி ஓ நீரே பண்ணிருக்கா அப்படின்னு கேட்டே தோன்றது, நானே எப்படி பண்ண முடியும், முதல் நானே என்னது கிடையாது. யானே என்னை அறியுகிறாரு, யானே எந்தனது என்று இருக்க அழுவை பண்ணிருக்கார். உடனே சொல்றார், மமநாத எதஸ்து யோஸ்னகம் சகலம் தத்தி தவைவ மாதவான்னு போட்டுண்டாரு. சுவாரஸ்யம், நியதஸ்வம் இது பபுத்த தீஹி அதவா சின்ன சமர்ப்பயாமித்தே. இப்ப நானே என்னுடையவன் இல்லைன்றப்போ நான் எத்தை கொண்டு சமர்ப்பிப்பேன் இப்போ? அப்ப இதனால ஒரு சின்ன சந்தேகம் வருது. இப்போ ஒருவேளை முதல்ல பிரபத்தி பண்ணேன்னு சொல்லிட்டு அப்படி இல்ல வேண்டாம்னு சொன்னாரா அப்படின்னு கேட்டா, நிர்வாகம்னு கேட்டா இது ஒரு அனுசந்தானம். நாம பண்ணல, ஏன்னா நாமே முதல் நம்மளது இல்ல, பகவான் பண்ணி வச்சான். அந்த பாவம் கர்த்திருத்த தியாகம் சொல்றோமா இல்லையா, சாத்விக தியாகம் பண்ணிச்சு பகவான் ஸ்வயமேவ காரயதி காரியத்தவான் தான் டெய்லி சொல்லிட்டு இருக்கும். இது அழகா சுவாமி தேசிகன் மறுபடியும் நியாச தசரத்தில் சாதிச்சிருக்கார். ஸ்ரீமான் நேத பஞ்சாங்கம் மத்ரக்ஷண பதார்ப்பணம் அச்சீகரத்து, அச்சீகரத்துல செய்வித்தான் அப்படின்னு அர்த்தம், என்னை கொண்டு அவன் செய்வித்தான். இந்த பரநியாசன்ற காரியத்தை நாம தான் பண்றோம், பண்ணணும். ஏன்னா சரணம் விரஜான்னு வாக்கியம் இருக்கு, யார பார்த்து சொல்றப்ப அப்ப நான் பண்ண மாட்டேன்னா சரணம் வாக்கியம் இருக்கா இல்லையா? அப்ப போய் பண்ணச்சு. ஆனா பவம் என்னன்னு கேட்டா நானே பண்ணேன்ற நம்ம இருக்கக்கூடாது. அதையும் பகவானே அந்த புத்தியை கொடுக்கறான், அந்த புத்தியும் கொடுத்து அந்த காரியத்துக்குள்ள சக்தியும் கொடுத்து பண்ண வைக்கிறான். அச்சீகரத்து ஸ்வயம் ஸ்வஸ்மின்னு அவ்வளவு ஸ்வபதத்தை போட்டிருக்கார். சுவாமி ஸ்வசேஷம் ஸ்வபஷம் அதெல்லாம் அந்த ஜீனியஸ் இருந்தாதான் அவன் பண்ண முடியும். அந்த மாதிரி எழுதியிருக்க. அப்ப ஸ்வஸ்மின்னு அதஹ அகம் இக நிர்பரஹ, அதனால் நான் இங்கு நிர்பரனா இருக்கேன், நிர்பயனாவும் இருக்கேன் அங்க நியாச வம்சத்தில் தெரிவிக்கிறார். அப்படி இந்த உபாய அனுஷ்டானமானது நிச்சயமா பண்ண வேண்டிய ஒரு விஷயம். இதுதான் நம்முடைய சம்பிரதாயம் அப்படிங்கறத சொல்லிட்டு இராமானுஜ நூற்றந்தாதி நேற்றுக்கு 10 பாசனம் வரைக்கும் அனுபவிச்சோம். 8, 9, 10 அந்த பாசுரங்கள்ல முதலாழ்வார்களை பத்தி சாதிச்சார். சுவாமி தேசிகன் அந்த முதலாழ்வார் அனுபவத்தை தன்னுடைய தேகலிக ஸ்துதியில் அனுபவிக்கிறார். நிறைய பத்தியங்கள் இருக்கு, அதுல ஒரு பத்தியத்தை மட்டும் பார்க்கலாம். ஸ்வச்சந்த விக்ரம சமுன்னதிதாத முஷ்மாத் சமுன்னமிதாத முஷ்மாத் ஸ்ரோதஸ்த்ரயம் யத பவத் தவ பாத பத்மாத் ஸ்வேதால பூத சரசாம் அபதிஷ்யவாச்சம் பிராயேண தத்தசவ பூமி அவாப பூயா. எம்பெருமான் திருவிக்ரம அவதாரம், அதாவது வாமனா வந்தா திருவிக்ரமன் மாறினான். அப்ப எம்பெருமானோட திருவடியானது மேல நோக்கி போயிட்டே இருக்கு, சத்தியலோகம் வரைக்கும் போச்சு. உடனே பிரம்மா என்ன பண்ண எழுந்து அர்க்யம் பாத்தியம் சமர்ப்பிச்சார். அதுதான் கங்கையா ஆச்சு, கங்கையாயி மேலிருந்து கீழே வந்ததுன்னு சொல்றோம். இப்ப மறுபடியும் என்னாச்சும் கேட்டா, திருக்கோவலூர்ல இவ மூணு பேரையும் அந்த இடகையில நெருக்கினப்ப எம்பெருமானுக்கு தமிழில தன்னுடைய சுட்டியை கேட்கணும்னு ஆசை வந்துதான். அதனால ஏதோ அந்த பழத்தெல்லாம் நசுக்கி ஜூஸ் போடுற மாதிரி என்ன பண்ண இவாளை போட்டு இருக்கினர். இருக்கிற உடனே இவாள் செய்யலாம் அழகா அதான் ஸ்ரோத பிரயம். ஸ்ரோதகன்னு சொன்னா அந்த நீர் வீழ்ச்சி நீரோடை, பிரயம்னா மூணு. மறுபடியும் பிராயேன தத்து பிரசவ பூமி அவாப பூயகன்னு அகைன்னு அர்த்தம். மறுபடியும் அது உன்னுடைய திருவடியானது ஒரு பிரசவ பூமியை ஆச்சுன்னு சொன்னா மறுபடியும் ஒரு பிறப்பை கொடுத்தது. முதல்ல அந்த ஆகாச கங்கை கொடுத்தது, இந்த வாட்டி இந்த மூணு நீரோடைகள் வந்ததுன்னு. யார் அந்த மூணு பேர்னு கேட்டா வேதாள பூத சரசாம்னு போட்டுட்டார். பயமுறுத்துற மாதிரி பதங்கள் இருக்கு, ஆனா தமிழ் என்ன இருக்கோ அதேதான். பேய் பூதம் பொய்கைன்னு ஆர்டர் மாத்திட்டு இருக்க சந்தஸ்காக. வேதாளனா பேய், பூதம்னா பூதம், சரசன பொய்கை, அப்படியே அர்த்தம் போட்டுட்டார். இந்த மூன்று பேருடைய அபதிஷ்ய வாசம்னா அவ மூலமா அந்த அவளுடைய வாக்குகள்லாம் மூன்று நதிகளை அழகா பெருகித்து மறுபடியும் உன்னுடைய திருவடியானது அதுக்கு ஒரு காரணமா இருந்தது நிரூபிக்கிறார். அதான் அப்படிப்பட்ட அந்த மூன்று பேர்களுடைய மூன்று ஆழ்வார்களுடைய கிருதிகள்ல ஈடுபட்ட இராமானுஜன் அவனுடைய திருவடியை நான் அடைகிறேன்னு போட்டுண்டார். இப்போ இன்னைக்கு சீரிய நான்மறை செம்பொருள் செந்தமிழால் அளித்த பாரியலம் புகழ் பான் பெருமாள் சரணாம்பது மத்தாரியல் தன்னி ராமானுஜன் தன்னை சார்ந்தவர்தம் காரியவன்மை என்னால் சொல்லாது இக்கடலிடத்தே. அடுத்து திருப்பாணாய்வார் அனுபவம். திருப்பாணாய்வார் இந்த ஆர்டர்ல வராட்டி கூட அங்கு அவா முனிவன் பெருமாள் அனுபவிக்கிறார். அனுபவிச்ச உடனே இவருக்கு திருப்பாணாய்வார் ஞாபகம் வந்துட்டு மற்றொன்றனை காணாவின் சொன்னதுனால உடனே அங்க ஆழ்வார் அனுபவம் அப்படி சொல்லிச்சு. அவர் என்ன பண்ணாருன்னு கேட்டா அந்த அமல்நாதி பிரான்ற பத்து பத்து பாசம்னு சொன்னா கூட அந்த பத்து பாசத்துக்குள்ள அவ்வளவு அர்த்தங்களை புகுத்தியிருக்கார். அந்த காலத்துல நிச்சயமா ஒரு இந்த காலத்துல கேடின்னு சொல்றோம், கேடின்னா நாலேஜ் டிரான்ஸ்பர், ஐடி ஜார்கன்ல நாலேஜ் டிரான்ஸ்பர் சொல்ற, அதுக்கு ஒரு மீடியம்லாம் வேணும். அப்ப அந்த காலத்துல இந்த மீடியம்லாம் இருந்திருக்கு. ஏன்னா திருப்பானவர் சரித்திரத்தை பார்க்கச்சு அவர் அந்த ஆத்துக்கு அந்த பக்கம் இருந்ததாகவும் எதுக்குமே அருகதை இல்லாத ஒரு பிறப்புன்னு சொன்னா கூட அவருக்கு அத்தனை விஷயங்களும் தெரிஞ்சிருக்கு. அதாவது அவதாரம் பார்க்கறது ஒண்ணு, ரெண்டாவது அவதாரமா இல்ல அப்படின்னு பார்க்கச்சு என்ன இருக்குன்னு கேட்டா ஒரு இன்னொரு நிர்வாகம் என்னன்னு கேட்டா சில சமயம் பக்தியானது முதிரச்சே, அதாவது பக்தி யோகம் பிரபத்தி எல்லாம் மாறி வச்சுக்கணும், வந்து வரைச்சி வச்சுக்கோ. பக்தி யோகத்தை ஆரம்பிக்கிறதுக்கு தான் ஜென்மா கணக்கே ஒழிய அது கண்டினியூ ஆகச்சு எந்த ஜென்மாவான இருக்கலாம். அப்படி பிறக்கச்சே யாராலையுமே அந்த பக்தியை தடுத்து நிறுத்த முடியாது. இன்னார போய் பக்தி பண்ணாதன்னு சொல்ல முடியாது. பக்தியை பண்ணுன்னு தான் வேண்ட வேண்டியிருக்க ஒழிய அந்த பக்தின்றது ஆட்டோமேட்டிக்கா பெருகச்சு யாரும் போய் யாரையும் தடுக்கவே முடியாது. அப்படி ஒரு பக்தியோட இருந்த திருப்பாணாய்வார் அப்ப அவருக்கு எல்லா விதமான இந்த சரித்திரங்கள்லாம் தெரிஞ்சிருக்கு, எல்லாத்தையும் கோட் பண்றாரு. அப்போ அப்ப எப்படி ஆரம்பிக்கிற தன்னுடைய பிரபந்தத்தை சொன்னா அமலன் ஆதிபிரான் முதல் பாசுரம், உவந்த உள்ளத்தனாய் இரண்டாவது, மந்திபாய் வடவேங்கட மாமலை. அப்ப ஆ உ மான் ஆரம்பிக்கிறது. அதாவது அவ எப்படி தங்களுடைய நிலையை தெரிஞ்சுண்டு அந்த ஜென்மாக்கு ஏத்த மாதிரி பாசுரங்கள் அமைச்சிருக்கா. சில விஷயங்களை வெளிப்படையா சொல்லக்கூடாதுன்னு சொன்னா அதற்கேத்த மாதிரியே கோபியாம மறைச்சியே சொல்லியிருக்காரு. ஆ உ மான பிரணவம் அப்ப இந்த மூன்று அக்ஷரங்கள் சேர்ந்தா ஒரு சிலபல் கிடைக்கிறது, அதான் பிரணவம். இப்படி அழகா எந்தெந்த விஷயத்த சொல்லணுமோ பிரணவம் இல்லாமையே நமோ நாராயணா அப்படி சொன்னாலும் பலன் உண்டு. அதுதான் ஆழ்வார்கள் அப்போ பிரணவத்தை உபயோகப்படுத்தாமையே நமோ நாரா ஆயபதம் போட்டு இல்ல ஆயபதம் இல்லாம நமோ நாராயணாயன் சில இடத்துல சொல்லுவான், இல்ல நாரணா நமோ நாரணான்னு சொல்லுவான். அப்ப எல்லாத்துக்கும் பலன் உண்டு விதத்துல காட்டுறதுக்காக அந்த மாதிரி அவ பாசுரங்கள் அமைச்சிருக்கா. லோகசாரங்க முனி நமக்கு அந்த விருத்தாந்தம் தெரியும். அவர் தன்னுடைய தோள்களில் ஆழ்வார ஏழை பண்ணிட்டு வர அதை சாதிக்கிறார். சரணாம்பது மத்தாரியில் தென்னி ராமானுஜன் தன்னை சார்ந்தவர்தம்னு, அதாவது இமேஜின் பண்ணிக்கணும் தோல்ல போட்டுருந்தாலும் ரெண்டு கால் இப்படி எழுத இல்லையா, அதுவே மாலை மாதிரி இருக்கும். அப்ப அந்த திருப்பானாவருடைய இதை வந்து பாஷ்யக்காரர் மாலை மாதிரி போட்டு ட்ரீட் பண்ணாருன்ற ரீதியில், ஏன்னா இப்படி கால் ரெண்டு இப்படி தானே வருது, அது மாதிரி அந்த செம்முரல் இருக்கு இல்லையா செந்தமிழை கொடுத்தத அவருடைய திருவடி தாமரையை ஒரு மாலை மாதிரி போற்றக்கூடிய இராமானுஜன் அவருடைய காரியவன்மை என்னால் சொல்லனாது, அவருடைய செயல்திறனை என்னால் சொல்ல இயலாதுன்னு ரெண்டு பேரும் அனுபவிக்கிறார். அதற்கடுத்து திருமதி சேப்பிரான் இடங்கொண்ட கீர்த்தி மகிழ்ச்சி கிரைவன் இணையடிப்போதடங்கும் இதயத்தி ராமானுஜன் அம்புற்பாதமென்னும் கடங்கொண்டு இறைஞ்சும் திருமுனிவர் கண்ணி காதல் செய்யா திடங்கொண்ட யானியற்கேன் அடியேன் அன்பு செய்வதுவே. இடங்கொண்ட கீர்த்தி மகிஷை கிரவன் போட்டார். திருமகிஷை பிரான் அவருக்கு பெயர். ஆறாமுது ஆழ்வான் விற்த்தாந்தம்லாம் இருக்கு. திருமகிஷை ஆழ்வார்க்கு என்ன ஏத்தம் கேட்டா, மற்ற சமயம் பல தெரிந்து மாயோ நல்லால் தேசியம் எடுக்கிறார். ஒரு சமயத்துல இருந்து, அதாவது ஒரு மதத்தை இருந்து அவ அந்த மதத்தை ஏற்றி சொல்றா வச்சுக்கோங்க, அது கொஞ்சம் அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனா வேற மதத்துல இருந்து அந்த அந்த மதத்தை விட்டு இன்னொரு மதத்துக்கு மாறுறான்னு சொன்னா கன்விக்ஷன் பேஸ்டு. மதம் மாறுறதுன்னா நம்ம வந்து எதுக்கான மாறுறது இல்ல, கன்விக்ஷனை விட்டுட்டு மாறுறான்னு சொல்லிச்சு. அப்ப அவள் நம்மளும் நிறைய தெரிஞ்சு வச்சுருப்பா, ஏன்னா அவளுக்கு நிறைய கேள்விகள் இருக்கும். அப்ப அவளுடைய அனலிசிஸ் நம்ம இப்போ ஏன் வைஷ்ணவ இருக்கும் சொன்னா நமக்கு ஒரு பதில் கேட்டா, எங்க அம்மா அப்பாலாம் அப்படி இருந்தா நான் இப்படி இருக்கேன்னு சொல்லுவோம் இல்லையா. அதான் ஒரு பேசிக் ஆன்சர் இதுதான். ஆனா இன்றைக்கு நிறைய பேர் வைஷ்ணவனா இல்லாம அந்த குளத்துல பிறக்காம ஒரு தீவிரத்தையோட வைஷ்ணவனா இருக்கா, அவள் நம்ம மீட் பண்ண வச்சுக்கோ நமக்கே லஜ்ஜ வரும். அந்த மாதிரி அவ அந்த பாவத்தை மெயின்டைன் பண்ற நிறைய பேர் இருக்கா. திருமன் காப்பு இல்லாம எங்கேயும் போறது கிடையாது. சில பேர் செக வச்சுட்டு இருக்கா, சில பேர் பர அண்ணன் சாப்பிடறது கிடையாது. அவளுக்கு எந்த நிர்பந்தமும் கிடையாது, அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அவ இருக்கக்கூடிய குளத்துல எந்த நிர்பந்தமும் இல்லாதப்போ இந்த மாதிரி அவள இன்னைக்கு இருந்துட்டு அந்த மாதிரி திருமதி சேவார் மற்ற சமயங்கள்லாம் தெரிஞ்சுண்டு மாயோ நல்லால் தெய்வம் அச்சிலும் சொன்னார். நான்முகனை நாராயணன் படைத்தான், நான்முகனும் தான்முகனாய் சங்கரனை தான் படைத்தான், அழகாக சொல்றார் யான்முகமாய் அறிவித்தேன் ஆய்வுள்ள சொல்லச்சு. அப்ப எடுத்த உடனே டைரக்டா என்ன விஷயம், அதான் அவளுடைய கிரேட்னஸ். அந்த சிருஷ்டி கிரமத்தை ரொம்ப அழகா ஆரம்பிச்சு சொல்றார். முதல்ல எம்பெருமான் பிரம்மாவை படைத்தான். அந்த பிரம்மா என்ன பண்ணான்னு கேட்டா, மேற்கொண்டு பூவில் நான்முகனை படைக்கான் ரீதியில மேற்கொண்டு அதற்கடுத்து சிவபெருமான் அந்த ரீதியில் எல்லா தேவர்களையும் படைத்தான் ரீதியில யார் அப்போ முதற் காரணம்னா நாராயணன் தெரிவிக்கிறார். அப்ப அந்த அந்த பிரபந்தத்துக்கு ஒரு வேத செழும்பொருள் சாதிக்கிறார் தேசிகன். அப்படிப்பட்ட அம்பொற்பாதம் என்னும் கடங்கொண்டு இறைஞ்சும் திருமுனிவர் கண்ணை காதல் செய்ய திடங்கொண்ட ஞானியர்க்கேன்னு சொன்னா, அவருடைய ராமானுஜருடைய அந்த பொற்பாதங்களை எண்ணி சேவிக்கிறார்களோ அவள் அந்த பக்தாரிடத்திலேயே அடியேன் என்னுடைய மனத்தை செலுத்துவேன்னு சாதிக்கிறார். அதற்கடுத்து தொண்டடிப்படி ஆழ்வார், அவருக்கு பக்தாங்கிரி ரேணுன்னு பெயர். பக்த அங்கிரி ரேணு அதுதான் தொண்டர் அடி பொடி ஆழ்வார். அதே பேர் அப்படியே பக்தன தொண்டர், அங்கிரினா அந்த அடி, ரேணுனா அந்த பொடி, தொண்டர் அடி பொடி அதான் பக்தாங்கிரி ரேணு. செய்யும் பசுந்துலவத்துழில் மாலையும் செந்தமிழில் பெய்யும் மறைத்தமிழ் மாலையும் பேடாத சீர் அரங்கத்தையன் கயற்கனியும் பரந்தாலன்றி ஆதரியாமையன் இராமானுஜன் சரணே கதிவேரணக்கே. இந்த தொண்டடிப்படையாக ரங்கநாதனே கதின்னு இருந்தவர். ரெண்டு மாலை, ரெண்டு பேர் தான் அல்லது மூணு பேர் வச்சுக்கலாம். பூமாலை பாமாலை பண்ணது முக்கியமா பெரியாழ்வாரும் தொண்டடிப்படையாழ்வாரும் ஆண்டாலும் அதில் சேர்த்துக்கலாம். இன்னைக்கும் திருமந்தங்குடி கஷேத்திரத்தை போனா ஆழ்வாருடைய வம்சத்துல வந்தவா இன்னைக்கும் கைங்கரி பண்ணிட்டு இருக்கா. அவளை போய் சேவிச்சுட்டு வரலாம், பெரும் பாகியம் அது. பெருமாள் கூட இருக்கட்டும், ஆழ்வார் வம்சத்துல வந்தவா அங்க இருந்து இருக்கா, அவளை போய் சேவிச்சுட்டு வரலாம். அப்படி சுவை தவிர யான் போய் இந்திரலோகமாலும் வேண்டான. இந்திரலோகம் சொன்னா ரெண்டு இது இருக்கு, நிர்வாகம் இருக்கு, ஒன் நம்ம வைகுண்டமே எடுத்துக்கிறோம். இந்த ரங்கநாதகனுக்கே நான் பணி செய்து கொண்டிருக்கிறேன்னு சொன்னவர் வைராகியமா அச்சுவை பண்ணும் வேண்டேன்னு. அப்படிப்பட்ட அவருடைய பரந்தாளன்றி ஆதரியாமையன் இராமானுஜன் சரணே கதிவேரணக்கேன்னு அந்த தொண்டடிப்படியாளருடைய திருவடிகளை போற்றுபவனாக ராமானுஜன் விளங்குகின்றான். அவருடைய திருவடியை நான் அடைகிறேன் சாதிக்கிறார். அதற்கடுத்து குலசேகர வைபவம், கதிக்கு பதறீர் விண்கானமும் கல்லும் கடலும் எல்லாம் கொதிக்க தவஞ்செய்யும் கொள்கையற்றேன் குள்ளிகாவலஞ்சொல் பதிக்கும் கலை கவி பாடும் பெரியவர் பாதங்களே துதிக்கும் வரமன் இராமானுஜன் நின்னை சோர் விலனே. முழுக்க முழுக்க ராம அனுபவம் குலசேகர ஆழ்வார். முகுந்த மாலைன்ற கிரந்தத்தையும் அவர் தான் பண்ணார்ன்னு நம்ம சொல்றதுண்டு. அதுல முழுக்க அந்த கிருஷ்ண கிருஷ்ணா கிருஷ்ண அனுபவம் தான். இவருக்கு என்ன ஏத்தம் சொன்னா, ராஜாவா இருந்து கூட அந்த சொத்து அந்த செல்வத்தில் அவருக்கு நாட்டம் இல்லாமல் இருந்தார். பாகவத கைங்கரியமே வசத்தியா நினைச்சிருந்தவர். அந்த பெருமாள் திருமொழி தனி அனுபவம் தான். பேயரே எனக்கு யாவரும் யானும் ஒரு பேயனே எவருக்கும் விதி பேசியன் அப்படிங்கிற லோகத்துல சில சமயம் சில பேரை பிராந்தால் அல்லது பைத்தியம் சொல்றோம், ஆனா ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிறத பார்த்தா யார் பைத்தியம் இல்லை யாரும் தெரியாம போயிடும். அது மாதிரி சொல்ற பேயரே எனக்கு யாவரும் எல்லாரும் எனக்கு பேயர்னு சொன்னா இயல்பான இதுல நாட்டம் இல்லாதோன்னு அர்த்தம். யானும் ஒரு பெயன் அதையும் ஒத்துக்கிறார், அவளுக்கு நான் பெயமா இருக்கேன் எனக்கு அவெல்லாம் பெயம், இதை பத்தி பேசி என்ன பிரயோஜனம் அப்படிங்கிற. ஏன்னா அவ்வளவு விரக்தனா இருக்கக்கூடிய அழுவார் ஊன் ஏறு செல்வத்து யான் வேண்டும் எல்லா செல்வம் பார்த்தோம்னு வச்சுக்கோங்க, அந்த மாலை போடுற மரியாதை பண்ற எல்லாம் இந்த ஊன்னா சரீரத்துக்கு தானே. அப்ப இந்த ஊன் ஏறு செல்வம் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு திருமலையில எதுவானும் ஆறேன் அப்படிங்கிறது. அதான் அந்த குலசேகர படினே இன்னைக்கு வச்சுருக்கேன், குலசேகர படினே அதுக்கு பெயர். அப்படி இருந்தவர் அதுல அந்த முகுந்த மாலால எதற்காக அடியன் பெருமாளை சேவிக்கிறேன் அப்படின்னு சொன்னா அது காரணம் சொல்றார், நாகம் வந்தே தவ சரணயோகோ துவந்துவ அத்வந்துவ ஹேதோகோன்னு சொல்றார். துவந்துவம் அத்வந்த ஹேதோகோ, என்னுடைய இரு வினை இருக்கே இரு வல்வினை அதை போக்குறதுக்காக நான் உன்ன வேண்டல. சரி, கும்பீபாகம் குருமபிஹரே நாரகம் நாப்பநேத்தம். ஏன்னா இந்த நரகத்துல பாக்கச்சு அதுல லெவல்ஸ் நிறைய இருக்கு. கும்பி பாக்கம்ன்றது ரொம்ப கொடுமையான ஒரு நரகம் போல இருக்கு. அந்த நரகத்துக்கு நான் போகிறேன்னு தெரியும், அதுல கொண்டு போய் சேர்த்துடாதுன்றதுக்கு நான் உன்னை வேண்டல. என்ன வேணும் கேட்டா எப்பவுமே உன்ன நினைச்சுட்டு இருக்கணும். இதுதான் மொத்த அறிவார் பிரபந்தத்தில் கூடிய விஷயம் இதுதான் மேற்கொண்டு வரப்போறது, அதுல அனுபவிக்க போறோம். எத் எத் பவ்யம் பவத்து பகவன் பூர்வ கர்மானு ரூபங்கிறார். எனக்கு அதை பத்தி கவலையே இல்லை, என்ன நடக்க போறதோ பூர்வ கர்மா அனுசரிச்சு எல்லாம் நடக்கட்டும், எனக்கு அதை பத்தி கவலை இல்லை. ஆனா என்ன வேணும் கேட்டா எப்பையும் உன்னுடைய திருநாமத்தை நான் கேட்கணும் சொல்லணும் நினைக்கணும், அதான் அவருடைய பக்தி. அப்படிப்பட்ட பெரியவர் பாதங்களை துதிக்கும் பரமன் கதிக்கு பதவி வெண் காணமும் கல்லும் கடலும் எல்லாம் கொதிக்க தமிழ்னு சொன்னா, ஏன்னா ஒருத்தருக்கு திடீர்னு ஒரு விவேகம் வருது, ஐயோ நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் என்ன கதி நமக்கு அப்படின்னு சொல்லச்சு, அப்பதான் உபாயத்தை தேடுற ஒரு எண்ணமானது வருது. என்ன உபாயம் கேட்டா விண்காணமும் கல்லும் கடலும் எல்லாம் கொதிக்க தவம் செய்யும் கொள்கையற்றேன், என்னால பக்தி யோகத்தெல்லாம் பண்ண முடியாது. யோகம் வந்ததுன்னா நமக்கு தெரியும், நிறைய கதைகள்லாம் கேட்டிருக்கோம், ஒருத்த கால நிக்கணும் தலைகையை நிக்கணும் நெருப்பு மூட்டு பக்கத்தில் நிக்கணும்லாம் இருக்கு, இதெல்லாம் எனக்கு ஒண்ணும் தெரியாது. அப்ப என்ன பண்ண போறேன் கேட்டா கொல்லிகாவலன் அவருக்கு திருநாமம் சொல் பதிக்கும் கலைக்கவி பாடும் பெரியவர் பாதங்களை துதிக்கும் பரமன் இராமானுசம். அழகா ஒரு ஒரு பாசுரத்திலையுமே முதல்ல வரைச்சு ஒரு ஒரு ஆழ்வார் அல்லது ஆச்சாரனை முன்னிட்டு பாஷ்யக்காரரை வணங்கி பண்ணியிருக்கார். அடுத்து பெரியாழ்வார் சோராதகாதல் பெருஞ்சுவிப்பால் சொல்ல மாலை ஒன்னும் பாராது அவனை பல்லாண்டென்று காப்பிடும் பான்மையந்தால் பேராத உள்ளத்திராமானுசன் தன் திறங்கிய சீர் சாரா மனுஷரை சேரேன் எனக்கென்ன தாழ்வினேர். பெரியாழ்வாருக்கு ஒரு சிறந்த ஸ்தானம் உண்டு சம்பிரதாயத்தில், ஸ்வசுரம் அமரவந்தியம் பேர் அவருக்கு. எம்பெருமானுக்கு மாமனாரோட ஸ்தானம் அவருக்கு உண்டு, ஏன்னா அவருக்கு திருமகளா அவதரிச்ச ஆண்டால எம்பெருமான் விவாகம் பண்ணதுனால. அவர் என்ன பண்ணாரு கேட்டா தொல்லை மாலை ஒன்றும் பாராது அவனை பல்லாண்டு என்று காப்பிடும். அவர்தான் பெருமாளப்பா பெருமாள் நேரம் வந்தார், வந்த உடனே என்ன பண்ணார்னா பல்லாண்டு பல்லாண்டு அப்படின்னார். அண்ணா நீ ரொம்ப நாள் ஜீவிச்சிருக்கேன்னு சொன்னார், உனக்கு எந்த ஒரு இதுவும் வரக்கூடாதுன்னு கெடுதலும் வரக்கூடாதுன்னு. எப்படி ஒரு மாமனார் ஒரு மாப்பிள்ள மேல வச்சுக்கோ எப்படி இருப்பாளோ அது மாதிரி ஒரு அவருக்கு ஒரு எண்ணம், ஆனா அவருக்கு முன்கூடி தெரியும் போல. இதுல கோதாஸ்தி ரொம்ப ஆச்சரியமா இருக்கும், ரங்கநாத் எதுக்கு திக் தட்சிணா அப்படின்னு எதுக்கு அனுபவம் படுத்துருக்கான்னு சொல்றார். அதுல ஒரு சுவாரஸ்யத்தை மட்டும் பார்க்கலாம், பெரியாழ்வாருக்கு ஏன் முதல்ல பெரியாழ்வன் பேர் இருந்ததுன்னு தேசியன் காரணம் சொல்றார். அதுல கோதாக்கு ஏத்தம் எப்பவுமே இதெல்லாம் நகிமிந்த நியாயம் தான், ஒருத்தரை ஏத்தச்சே வேற வழி இல்ல, மிச்ச பேரை கொஞ்சம் இறக்கிதான் ஆகணும், அதுக்காக அவா இறங்கி போயிட மாட்டா. அப்ப சொல்ற தாத்தஸ்து மதுபிதஸ்து திலேஷ வஷ்யாத் கர்ணா மிருத்தை சுதுஷத்தை அனவாப்த பூர்வம் சுபகாம் உபகிருத்திய மாலாம் லேபே மகத்தர பதானு குணம் பிரசாதம். எம்பெருமான் இருக்கானே கொஞ்சோண்டு ஸ்துதி பண்ணாலே போறோம் அவன் பிளீஸ் ஆயிடுவான், கிருஷ்ணா ராமான்னு சொன்னாலே அவன் தயாரா வைக்கான் மகிழ்ந்து போறதுக்கு. ஆனா பெரியார் என்ன பண்ணாருன்னா கர்ணாமிருத்தைஹி ஸ்துதிஷதைஹி நிறைய பாசுரத்தை 473 பாட்டு பாடினாராம். ஒன்னும் எம்பெருமான் பிரீத்தி ஆலயம் ஒன்னு பட்டங்கட்டம் தரல அவருக்கு. ஆனா தொன்மௌலி கந்த சுபகாம் உபகிருத்திய மாலா, நீ அந்த தலையில சூடி கொடுத்த மாலை அதை எடுத்து கொடுத்தாரோ இல்லையோ, மேபேன அடைந்தார். எதை அடைந்தார்னா மகத்தர பதம், அதான் பெரியாழ்வார். அனுகுணம் பிரசாதம், எடுத்துட்டு போனதுக்கு அனுகுணமா அவருக்கு பெரியாழ்வார் பெரிய பட்டமே கிடைச்சிருந்தார். இல்ல சின்ன சுவாரஸ்யம் என்னன்னு கேட்டா, சம்ஸ்கிருதம் அது மகான்னாலே பெருசு, ஆனா மகத்தரன்னு போட்டுக்க சுவாமி. மகான் மகத்து மகத்தரன் கம்பேரிட்டிவ் டிகிரி, மகத்தமான்னு சொன்னா சூப்பர்லேட்டிவ் டிகிரி. அதுக்கு என்ன சுவாரஸ்யம் பார்த்தா, பூதம் சரஸ்ச மகதாஹய பட்டநாதன் அங்க இருக்கு, அங்க இருக்கக்கூடிய மகசப்தமானது பெரியாழ்வாரை குறிக்கிறது. அப்ப ஏற்கனவே ஒருத்தருக்கு மகத் டைட்டில் கொடுத்தாச்சு, திருப்பி அதே டைட்டில் கொடுக்க முடியாது, அதனால மகத்தரட போட்டுருந்தாருன்னு ஒரு சுவாரஸ்யம் பார்க்கலாம். அப்படி பான்மயந்தால் பேராத உள்ளத்தி ராமானுசன் தன் பிறங்கிய சீர் சாரா மனிதரை சேரேன். அந்த ராமானுஜனுடைய திருவடியில் அடையாத ஒருத்தரையும் அவனோட குணத்தில் ஈடுபடாத யாரையும் நான் அடைய மாட்டேன்னு சொல்லி, எனக்கு என்ன தாழ்வினியன்னு கேட்கிறார். எனக்கு ஒரு தாழ்வும் வராதுன்னு தாற்பயம் அதுக்கு. அதற்கடுத்து ஆண்டாள், தாழ்வன்றில்லா மறை தாழ்ந்து தல முழுதும் கலையேன் ஆழ்கின்ற நாள் வந்து அழித்தவன் காண்மின் அரங்கர் மௌலி சூழ்கின்ற மாலையை சூடிக் கொடுத்தவன் தொண்டருளால் வாழ்கின்ற வள்ளல் இராமானுதன் என்னும் மாமுனியே. இந்த இடத்துல கொஞ்சம் எதிராஜ சப்தத்தில் அனுமதிக்கலாம். சில ஸ்லோகங்களுக்கு சாமியம் உண்டு, சில செய்யலுக்கும் இருக்கும். முதல்ல இந்த பாசுரத்தை அனுபவிச்சிடலாம். தாழ்வுண்டில்லா மறை தாழ்ந்து, இந்த மறைக்கு எப்பயுமே தாழ்வு கிடையாது, ஆனா அப்படிப்பட்ட மறைக்கு தாழ்வு வந்துருக்கு. தலைமுழுதும் களியே ஆழ்கின்ற நாள் வந்து, களியானது ஓங்க ஆரம்பிச்சிருக்கு. அப்ப அரங்கர் மௌலி சூழ்கின்ற மாலையில் சூடி கொடுத்தவன் கொடுத்தவள் தொண்டர்களால் வாழ்கின்ற வள்ளல் பாஷ்யக்காரர் வந்த பிறகு என்னாச்சுன்னா, வேதம் கழிப்புட்டு சொல்ல போறார் நாரணனை கண்ட வேதம். அப்படி அந்த வேதத்துக்கு ஒரு மேன்மை மறுபடியும் ரெஸ்டோர் ஆகி களியும் என்னாச்சு தாழ்ந்து போச்சான். ஏன்னு கேட்டா, அரங்கர் மௌலி சூழ்கின்ற மாலையில் சூடி கொடுத்தவள் தொண்டர்களால் வாழ்கின்ற வள்ளல்னு அந்த ஆண்டாளுக்கு ஏற்றத்தை கொடுத்தார். பாஷ்யக்காரருக்கு திருப்பாவை மேலேயும் நாச்சியார் திருமொழி ஆண்டாள் ஈடுபாடு ஜாஸ்தி. திருப்பாவையை அனுசந்தானம் பண்ணிட்டு தான் அவர் பிக்ஷைக்கு ஏழியாகும்னு சொல்ற வழக்கம் உண்டு. அதுல ஒரு சமயம் இந்த உந்து மதகிட்ட பாசுரத்தை அனுசந்தானம் பண்ணச்சு, பெரிய அன்பியினுடைய சொல்ற வழக்கம் உண்டு, திருக்கோஷனிலையும் சொல்ற வழக்கம் உண்டு. அவருடைய குமாரத்தி அத்துவாய் அந்த சின்ன பொண்ணு வெள்ள வரைச்சு அப்படியே உந்து சேவிச்சிட்டாராம். அப்ப உள்ள போய் அந்த குழந்தை அப்பா கிட்ட இந்த மாதிரி பண்ணாருன்னு சொன்ன உடனே அவர் என்ன கேட்டாரா, உந்து மத கேட்ட அனுசந்தானமான்னு கேட்டாரா. அதாவது அவ லெவல்லே இப்படிதான் இருக்கு, தாட் பாசு ஒன்னும் கேட்கல, கேள்வி கேட்ட சொன்னா சொன்ன உடனே அந்த பாசுரம் அனுசந்தானமா அப்படின்னு கேட்டாராம். அந்த மாதிரி நேற்றுக்கே பார்த்தோம், அவருக்கு கோயில் அண்ணன் திருநாமம் எல்லாம் உண்டு. இத சுவாமி தேசிகன் இதே அர்த்தத்தை எப்படி பாஷ்யக்காரர் வந்து தன்னுடைய சூக்திகளால் எப்படி வேதத்துக்கு மீண்டும் ஒரு அந்த மேன்மையை கொடுத்தான்றதை பார்க்கலாம். பிரணாமம் லட்சுமண முனிகி பதிகன்னாத் மாமகம் பிரசாதயதி யத் சுக்திஹி ஸ்வாதீன பதிகாம் ஸ்ருதிம். மாமகம் பிரணாமம் லட்சுமண முனிகி பதிகன்னாத், என்னுடைய நமஸ்காரங்களை வணக்கங்களை லட்சுமண முனியார ஏற்றுக்கொள்ளட்டும். அவர் என்ன பண்ணார் கேட்டா, யத் சுக்திஹி பிரசாதயதி, யத் சுக்திஹின்னு சொன்னா எவருடைய ஸ்ரீசுக்தங்கள் பிரசாதயத்தின்னு சொன்னா அலங்கரிக்கின்றன, அலங்காரம் செய்கின்றன. எதற்குன்னு சொன்னா ஸ்வாதீன பதிகாம் ஸ்ருதிம், ஸ்ருதினா வேதம், ஸ்வாதீன பதிகாம் சொன்னா அந்த எம்பெருமானை தன் வசத்தில் வைத்திருக்கக்கூடிய அந்த ஸ்ருதி, அந்த ஸ்ருதிக்கு ஒரு அலங்காரம் பண்ண மாதிரி இருக்கான் இவருடைய அந்த ஸ்ரீசுக்தியானது. அதற்கு பிறகு பதினாலாவது பத்தியத்துல அபகு ஸ்ருத சம்பவம் ஸ்ருதீனாம் ஜெயதீனாம் அயதாயத பிரச்சாரம் வினிவர்த்தயுத்தம் யதீஸ்வரோக்தி விததே திரநீதி பஞ்சரஸ்தாகா, எழுதி தப்பா எழுதிட்டேன், திரநீதி பஞ்சரஸ்தாகா. இப்ப ஸ்ருதிகளுக்கு எல்லாம் என்ன ஒரு ப்ராப்ளம் வந்ததுன்னு கேட்டா, அ பகு பகுனா நிறைய, அ பகுன்னு சொன்னா கொஞ்சமா, ஸ்ருதனா கேட்ட. ஸ்ருதிகளை வந்து கொஞ்சமா வாசிச்சவா போய் ஆராய்ச்சி பண்ண முடியாது, நிறைய வாசிக்கணும் அதுக்கு. அதனால போட்டிருந்தார் அபகு ஸ்ருத சம்பவம் ஸ்ருதீனாம் ஜெயதீனாம் அயதாயத பிரச்சாரம், அப்போ பழமையா இருக்கக்கூடிய ஜரத்தீனம், பழமையா இருக்கக்கூடிய அந்த உபநிஷத்தின் அர்த்தம், தொன்மையா இருக்கக்கூடிய உபநிஷத்துக்கு ரொம்ப வாசிக்காதவா அர்த்தம் நினைச்சு என்னாச்சுன்னு கேட்டா, அயதா எத்த பிரச்சாரம், யதா எத்தம்னு சொன்னா உண்மை நேர்மையா இருக்கிறது, அயதா எத்தம்னு சொன்னா நேர்மை இல்லாதது, அந்த பிரச்சாரமானது நடத்தப்பட்டது. அத வினிவர்த்த யுத்தம்னு சொன்னா அது தடுப்பதற்காக யதீஸ்வரோக்தி விததே தாகா ஸ்திரநீதி பஞ்சரஸ்தாக, பஞ்சரம்னா கூடு. அப்ப சுதிகள்லாம் செக்யூரிட்டி போடணுமா இல்லையா, இந்த காலத்துல செக்யூரிட்டி போட்டு வைக்கிறோம், ஏன்னா யாரும் உள்ள வரக்கூடாதுன்னு, அன்ஆத்தரைஸ்ட் பீப்புள் வரக்கூடாதுன்றதுக்காக. அப்ப பாஷ்யகார் என்ன பண்ணார் கேட்டா, அந்த ஸ்திர நீதி, நீதினா நியாயம், தர்க்கம், தர்க்கம் தேவை, ஸ்ருதிகளை இன்டர்பிரட் பண்றதுக்கும் தர்க்க மீமாம்சா சாஸ்திரங்கள்லாம் தேவை, அதெல்லாம் கொண்டு உண்மையான அர்த்தத்தை ஸ்தாபிச்சு அந்த ஸ்ருதிகளை ரக்ஷணம் பண்ணி வச்சாராம், ஒரு வேலி போட்டு வச்சாராம் அப்படிப்பட்ட தன்னுடைய ஸ்ரீ சுருத்திகளால. அதற்கு பிறகு அடுத்த பாசம் கொஞ்சம் சுவாரஸ்யம், எம்பெருமானுடைய ஸ்ரீ சுருத்திகளை சைரந்திரிகாவோட கம்பேர் பண்றார். சைரந்திரிகான்னு சொன்னா அந்த காலத்திலேயே ஹேர் ஸ்பெஷலிஸ்ட் எல்லாம் உண்டு, ஹேர் ஸ்பெஷலிஸ்ட் அந்த புறத்தில் வச்சிருப்பா, அரண்மனை இருக்கக்கூடிய அந்த ராணிகள் அவளுக்கு எல்லாம் அந்த ஹேர் டூ பண்றதுக்கு ஆட்கள்லாம் இருப்பாளாம், அவளுக்கு என்ன வேலைனா டெய்லி சிக்கெல்லாம் எடுத்து நீட்டா பார்த்து வாரி இருக்கிறது. இந்த உபநிஷத்துலாம் வேதத்துடைய சிரஸ்ல இருக்கு. அப்போ அப்ப வேதனை ஒரு ஸ்திரீயா பாவிச்சுட்டு உபனிஷத்தை அந்த வேதத்தினுடைய கூந்தலா பாக்கச்சு, எல்லாரும் அவாவா வந்து நான் அதை சரி பண்றேன்னு சொல்லி ரொம்ப பயங்கர சிக்காயிட்டான். அப்ப பாஷ்யகாரோட சீசுக்திகள்லாம் அழகா என்ன பண்ண கேட்டா, அந்த சைரந்திரிக்காவோட ரோலை எடுத்துட்டு சிக்கெல்லாம் எடுத்து அழகா வாரி ஒரு கொண்ட மாதிரி போட்டு லாக் பண்ணிட்டார், அதையும் போட்டு இனிமேல் யாரும் ஒண்ணும் பண்ண வேண்டாம் இதுதான் அப்படின்னு சொல்றார். இதம் பிரதம சம்பவத் குமதிஜால கூலங்கஷாக நிஷாமத விஷானல ஜுவலித ஜீவ ஜீவாதவஹா கரந்தமிருதமக்ஷரம் யதிபுரந்தரஸ்யோக்தய சிரந்தன சரஸ்வதி சிகுதபந்த சைரந்திரிகாக. இதம் பிரதம சம்பவத் குமதிஜால கூலங்கஷாகன்னு சொன்னா குமதிஜாலன்னா அந்த புத்தி கெட்டு துர்புத்தி, முதல்ல முதல்ல அவால் அதை மட்டும் அர்த்தத்தை பண்ணி வைக்கிறா, அவளுக்கு கூலங்கஷாகன்னு சொன்னா வேர் அறுக்கக்கூடியதாய் இருக்கக்கூடிய பாஷ்யகார சிசுக்தி, மிஷாமத விஷானல ஜொலித ஜீவ ஜீவாதவஹா இப்படி இவெல்லாம் துர்பிரச்சாரம் பண்ணி அதனாலேயே ஜீவர்களுக்கு ரொம்ப தொல்லைகள் வந்துருக்கு, விஷ அனல, அதனால அந்த ஜீவராசிகளுக்கு ஜீவாதவஹான்னு சொன்னா அவைகளை காப்பாற்றக்கூடிய ஒரு மருந்தா இருந்தது பாஷ்யகார சிசுக்தி. அதற்கு மேல அமிர்தம்ங்கிற அக்ஷரமான அமிர்தத்தை கரந்தின்னு சொன்னா கொடுக்கக்கூடிய ஒரு விசேஷ வஸ்துவா இருந்தது. அது மேல என்ன பண்ணிது கேட்டா, சிரந்தன சரஸ்வதி சிக்குர பந்த, சிரந்தன் சொன்ன பழைய, சரஸ்வதினா வாக்கு வேதம், சிக்குரன் சொன்ன அந்த கூந்தல், அந்த பந்த சைரந்திரிக்காக அத அழகா அந்த சிக்கலாம் எடுத்து விட்டு ஒரு சாதிச்சாருன்னு அழகா சாதிக்கிறார். அதற்கடுத்து கலியன், முனிகா துயரங்கள் முந்திலும் இன்பங்கள் மொய்த்திடலும் கனிகார் மனம் கண்ணமங்க நின்றானை கலைபரவும் தனியானையை தந்தமிழ் செய்த நீலந்தனக்கு உலகில் இனியானை எங்களை ராமானுகனை வந்தை தினரே. 12 ஆழ்வார்கள் திருமங்கிழாவாக்கு அர்ச்சையில் நிறைய ஈடுபாடு, நிறைய கஷேத்திரங்களுக்கு போய் பாடல்கள் பாடியிருக்கார், மங்களாசாசனம் பண்ணியிருக்கார், 6 பிரபந்தங்கள் பண்ணியிருக்கார். அவருக்கு நிறைய பெயர்கள் உண்டு, 4 கவி பெருமாள் பெயர் உண்டு, கலியன்னு பெயர் உண்டு. அப்படிப்பட்ட இன்பங்கள் மொய்த்திடம் கனியாரமனம் கண்ணமங்க நின்றானை, தனி யானையின் சொல்ற யானையென களிறு, பெருமாளை வந்து என்னென்ன வசதியான விஷயங்கள் இருக்கோ அவைகளோட கம்பேர் பண்ற வழக்கம் உண்டு. களிறுன யானை, தன் தமிழ் செய்த நீலன் தனக்கு உலகில் நினை, அந்த கண்ணமங்க நின்ற அந்த களிறு இருக்கே அது அழகா அவனை பத்தின வேதம் இருக்கு. அந்த வேதத்தை வந்து வேதம் தமிழ் செய்த மாறுன்னு ஆழ்வார் நம்மாழ்வாருக்கு கேட்டு உண்டு. திருமங்கையாவிற்கு அங்கங்கள் எல்லாம் என்னென்ன அங்க 6 அங்கம் இருக்கு, அந்த 6 அங்கத்தை 6 பிரபந்தமா ஆக்கினார்னு திருமங்கையாவிற்கு ஒரு சொல்றது உண்டு. நீலன் அவர் பெயர் உண்டு. உலகில் இனியானே எங்களை ராமானுஜன் சொன்னதுனால அப்படிப்பட்ட ராமானுஜனை அவருக்கு திருமங்கையாவிற்கு இனியனாக இருந்த ராமானுஜன் அடைந்தவருக்கு எந்த விதமான ஒரு குறையும் வராதுன்னு சொல்லிச்சார். இதற்கடுத்து மதுரகவி ஆழ்வார், செய்தற்கரிய மறைகளை ஆயிரம் இந்த முயால் செய்தற் கொலைகள் வரும் சடகோபன் சிந்தையுள்ளே பெய்தற்கதையும் பெரிய வரிசையரை உயிர்களெல்லாம் உயிர்கொதவும் இராமானுதனம் ஒரு துணையே. ஆழ்வார் ஆயிரம் பாசுரம் பாடியிருந்தாலும் அது நமக்கு கிடைக்கிறதுக்கு ஒரு காரணமா இருந்தவர் மதுரகவி ஆழ்வார். ஏன்னா அவருடைய திருவம்சத்துல வந்தவா தான் அத நாதமணிக்கு அந்த சொல்ற எப்படி கிடைக்கும் சொல்ற நாதமணிகள் திருக்குழந்தைக்கு போய் அந்த பத்து பாசுரத்தை கேட்டுட்டு மிச்சம் ஆயிரம் பாசுரம் கேட்டா தெரியாதுன்னு சொல்ற. அப்ப ஒருவேளை நீங்க அங்க போன என்ன கிடைக்கும் சொல்ற. போனா அந்த வம்சத்துல வந்தவா கிட்ட போய் கேட்ட கண்ணன் சிறுத்தாம அனுசந்தானம் பண்ணா கிடைக்கும்னு சொல்லுச்சு. இங்கதான் யோக சாஸ்திரத்துக்கும் நம்ம சம்பிரதாயத்துக்கும் ரொம்ப ஒரு அன்பயம் உண்டு. நாதமணிகள் கண்ணன் சிறுத்தாம்ப விடாம அனுசந்தானம் பண்ணச்சு யோக தசையில நம்மாழ்வார் அவருக்கு காட்சி அளித்து அந்த பிரபந்தங்கள் எல்லாம் உபதேசிச்சார்னா முத்துண்டு பண்ணுங்க. இது யோக சாஸ்திரத்துல முடியும். நம்ம எதை குறிச்சு தியானம் பண்றோமோ அந்த வஸ்துவை நம்மளால அடைய முடியும். அப்படிப்பட்ட மதுரகவி ஆழ்வார் ஆயிரம் நிந்தமையால் செய்தற்கு உலகில் வரும் சடகோபனை சிந்தையுள்ளே பெய்தற்கு இதையும் பெரியவர்னு போட்டிருந்தார். அந்த பெரியவர் யார்? மதுரகவி ஆழ்வார். அவருடைய சீரை உயிர்கள் எல்லாம் உயிதற்கு உதவும், அவருடைய அந்த பெருமையை எல்லா உயிர்களும் அறியுமாறு செய்தானே இராமானுஜன், அவன் எனது உறுதுணையும் போட்டிருந்தார். அதற்கடுத்து ஒருவரும் செல்வமும் தந்தையும் தாயும் உயர் குருவும் வெறுகரு பூமகள் நாதனும் மாறன் விளங்கிய சீர் மெருகரன் சிந்தமிழ் ஆரணமே என்றும் நீ நிலத்தோர் அருகர நின்ற இராமானுதன் என காரமுதே. நம்மாழ்வார் ஒருவரும் செல்வமும் தந்தையும் தாயும் உயர்குருவும் வெறுகரு பூமகள் நாதனும் மாறன் இப்படி எல்லாமே தனக்கு சடகோபன் சொல்லக்கூடிய அந்த சடகோபனுடைய மெருகரன் செந்தமிழ் ஆரணமே என்று இந்நீநிலத்தோர் அருகர நின்ற அவருடைய பிரபந்தங்கள் எல்லாம் எல்லாருக்கும் போய் சேர்ற மாதிரி பன்னிரண்டு அந்த ராமானுஜன் எனக்கு ஆரமுதுன்னு சொல்றார். இதுல என்னன்னு கேட்டா மனத்தாலும் வாயாலும் வன்குரு குரு பேனும் இனத்தாரை இல்லாத இறைஞ்சன்னு சொல்லச்சு தனத்தாலும் ஏதும் குறைவிலேன். அதே மாதிரி இங்க ஒருவரும் செல்வமும் அல்லா செல்வமும் ஆழ்வான் ரீதியில கொண்டு போறார். இதுல தேசிகன் சாதிக்கச்சே எஸ் சாரஸ்வதம் சிவத்தோ வக்லா மோத வாசித்தம் சுதீனாம் மிஸ்ரமாயாலும் ஷடாரிந்தம் உபாஸ்மகன் சாதிக்கிறார். நம்ம ஏற்றத்தை கொடுக்கிறார். என்னன்னா சுதீனாம் விஸ்ரமாய அலம், சுதிகள்லாம் ஓய்வே இல்லாம எம்பெருமானுடைய கல்யாண குணங்களை பறக்க பேசிட்டு இருக்கு. அன்னைக்கே இத கொஞ்சம் ஹாசியமா பார்த்தோம். நம்ம ஒரு காரியத்தை பண்ணக்கூடிய காரியத்தை ஒருத்தரோட ஒப்படைக்கலாம்னு சொன்னா அந்த காரியத்தை அவ சரியா பண்ணல வச்சுக்கோ டபுள் ஒர்க் நமக்கு. அதான் ஆபீஸ்ல பாதி பேர் வந்து டெலிகேட்டே பண்றது இல்ல. ஏன்னா டெலிகேஷன் வந்து ரொம்ப ஈஸி இல்ல. ஒரு வேலையை கொடுத்து லீவ்ல போறோம் எங்க போறோம் கொடுத்துட்டு போயாச்சுன்னா பாதி விஷயங்கள் அதுல இருக்காது. அப்ப எல்லாத்தையும் எங்க மேனேஜர் ஒருத்தர் இருந்த அப்படியே ஒர்க் பண்ற காலத்துல பெரிய பேக் கொண்டுருவார் பேங்க்ல. அதுல உள்ள பார்த்தா எல்லா பேப்பர் எல்லாம் கிடக்கும். ராத்திரி லேட்டா போவார், சரியா அடி சொல்ல மாட்டார். ஏன் அவருக்கு பயம்னா யார்ட்டே கொடுத்த வேலையை ஒழுங்கா பண்ணலன்னா கிரெடிட் டிவிஷன் ஆச்சு, எல்லாம் டீட்டெயில்ஸ் கரெக்டா வச்சுக்கணும். அப்படி இந்த சுதிகள்லாம் கஷ்டப்பட்டு கொண்டிருக்க நம்மாழ்வார் காலத்துக்கு பிறகு அழகா ரொம்ப நேர்த்தியா எம்பெருமானுடைய புகழ அவருடைய பாசுரங்கள் பாட விஷரமாய அலம், அப்பா நம்ம கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கலாம், இப்போ ரொம்ப நாளா கஷ்டப்பட்டு இருக்கோம், இந்த காரியத்தை இவருடைய பிரபந்தமே பண்ணும் அப்படின்னு சாதிக்கிறார். அதுக்கு மேல சாதிக்கிறார் வகுலா மோத வாசித்தம், எப்பயும் ஒரு மகிழம்பு மாலையை சாத்தின் இருப்பாராம். அப்படி அவருடைய வாக்குலையும் அந்த மனமானது வீசுமா, அப்ப திருவாய்மைக்கு ஒரு மனம் உண்டா. இப்போ கோபாலம்சத்தில் ஒரு பாசுரம் ஒரு பத்தியம் இருக்கு. ஆம் நாயகந்திருதித்தாத ரோஷ்டம் ஆஸ்ரா விலேக்ஷணம் அனுக்ஷணம் அந்தஹாசம் கோபால பிம்பபபுஷம் குஹனா ஜனன்யாஹ பிராணஸ்தனந்தயம் அவைமி பரம்புமாம்சம் பிராணஸ்தனந்தயம் அந்த பரம்புமாம்சம் அவைமி. பொதுவா குழந்தைகள்லாம் அம்மா கிட்ட அந்த ஸ்தனத்தை படுகும். ஆனா அந்த பூத்தனை இருக்காளே அவளுடைய ஸ்தனத்தையே அதான் பிராணனையே பருகிட்டாராம், உயிரை குடித்தார்னு தாத்பரியமா இருக்கு. அவன் யாருன்னு கேட்டா பரம்புமாம்சம் அந்த பரமபுருஷனை வணங்குகிறேன் அவைமி. அவன் என்ன பண்ணான்னு கேட்டா ஆம்நாய கந்தி ருதித்த புரித அதர ஓஷ்டம் புண்டர். அம்மா பார்த்து மிரட்டுற அடிக்கிற, அப்ப அழறானா. அதுதான் குழந்தைகள் அழிச்சு விசும்பி விசும்பி அழும். பார்த்தா உதடெல்லாம் மேல் உதடம் கீழே உதடம் போய் சேரும், மூச்சு பெருகும். அப்ப அவன் இடத்துல ஒரு வாசனை வந்துதான். என்னடா வாசனை அப்படின்னு கேட்டா, ஆம்நாய கந்தியா, என்னடா அவனோட மூச்சு காத்து தான் வேதம், வேதத்துக்கு ஒரு வாசனை உண்டா, அது எங்கடா வந்ததுன்னு கேட்டா அழுவாராலதான். அந்த வக்குலா மோத வாசித்தம் தொலைச்சு இந்த இதுவும் ஒரு வேதமா பாவிக்க, இதுக்கு உண்டான வாசனை அதுக்கும் போயிருக்குன்னு சொல்ல தோன்றது. அதுக்கு மேல என்ன சொல்றது, ஆசுரா விலேஷன் சொல்லிச்சு. அந்த குழந்தையானது அழகா சிரிக்கிறதா, அம்மா அடிக்கடி அழகா நம்மாத்து பசங்க மாதிரியே அந்த பக்கம் திரும்பிட்டு சிரிக்கிறதா, என்னடான்னு கேட்டா அது ஒரு தெய்வ குழந்தை. கோபால டிம்ப பபுஷம் குஹனா ஜனன்யாகன்னு சொன்ன அந்த பூத்தனை, அந்த பூத்தனைய மாய்த்தவனை அவனை வணங்குகிறேன் சாதிச்சார். ஆனா அங்க சுவாமி அங்க சாதிச்சிருக்கார் ஆம்நாய கந்தி, அப்ப வேதத்துக்கு மனம் உண்டுன்னு அங்க சாதிச்சிருக்கார். அதை எங்க லிங்க் பண்றார், வக்குலா மோத வாசித்தம், ஆமோதம் அதாவது அந்த வாசனை. இதற்கடுத்து நாதமுனி, ஆரப்பொழில் தென் குருகை பிரான் அமுதத் திருவாய் ஈரத்தமிழின் இசை உணர்ந்தோர்க்கு இனி அவர்தம் சீரை பையின் பெய்யும் சீலங்குள் நாதமுனியை நெஞ்சால் வாடிப் பருகும் இராமானுதன் எந்தன் மாநிதியே. அவர் சிறந்த யோகி நாதமுனிகள், யோக ரகசியம் கிரந்தம் பண்ணி வச்சிருந்திருக்கார். ஆனா அந்த கிரந்தம் கிடைக்காம போயிடுத்து. ஒரு வகையில பார்த்தா ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருந்தாலும் சில சின்ன சில விஷயங்கள் காணாமல் போயிடுறது. அவரே ஆளவந்தாக்க சொல்லிக் கொடுத்திருக்கலாம். ஆனா அவருடைய எண்ணம் என்னன்னு கேட்டா, அந்த பசி இல்லாம அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாம சொல்லிக் கொடுத்தா விஷயம் நிக்காதுன்னு. நம்ம பார்க்கச்சே ஆளவந்தாப்ப இதை கத்துக்க நினைக்கச்சு அந்த கிரந்தமானது யுத்தமாயிடுறது. ஆரப்பொழில் தென் குருகே பிரான் அமுதத் திருவாய் ஈரத்தமிழில் இசைவிடந்தவர்களுக்கு நாதமணியில ஒரு பிகஸ்ட் ரோல் என்னன்னு கேட்டா, வெறும திருவாமியை ரிட்ரீவ் பண்ணது மட்டும் இல்ல, கொண்டு வந்தது மட்டும் இல்ல, அதை பூர்த்தியா அனுபவிச்சு எப்படி கொடுத்தா தன்னுடைய மருமகன்களுக்கு சொல்லிக் கொடுத்து மேலேக தாழ்வான் கீழேக தாழ்வான்னு சொல்லி பண் மூலமா இன்னைக்கும் அரைய சேவையை நம்ம அனுபவிக்கிறோம். ஏன்னா அவ்வளவு அனுபவமானது இருக்கு திருவாமியில. இது வந்து ஒரு மியர் இது கிடையாது. நம்ம இன்னைக்கு சேவிக்கிறோம் சொன்னா நமக்கு அந்த லெவலுக்கு போக முடியல, அதனால அது ஒரு உரைநடை மாதிரி நம்ம சேவிச்சுட்டு போயிட்டு இருக்கோம். ஆனா அந்த காலத்துல தாளம் வழங்கி தமிழ் மறை இன்னிசை தந்த வள்ளல்னு போட்டுட்டார். ஏன் அப்படின்னு கேட்டா, பின்னாடி வரவாளுக்கும் இந்த அனுபவமானது போய் சேரணும். ஏன்னா அவர் அவ்வளவு கஷ்டப்பட்டு அதை ரிட்ரீவ் பண்ணிருக்கார். அந்த ஒரு தாகம் அவருக்கு இருந்தது, போய் என்னடா அது சமாச்சாரம் தெரிஞ்சுக்கவே நம்பன்னு போய் அந்த ஆய்வாளத்தினருக்கு போய் எவ்வளவு கஷ்டப்பட்டு அதை கொண்டு வந்து. ஏன் அப்படின்னு கேட்டா அந்த வள்ளல் தன்மை. அமுதத் திருவாய் ஈரத்தமிழின் இசை உணர்ந்தவர்கள், ஈரத்தமிழ்னு கொடுத்த பதங்கள்லாம் பார்க்கணும், ஈரத்தமிழ். ஏன்னா அதுல அவ்வளவு பாவம் இருக்கு. இசை உணர்ந்தவர்களுக்குன்னு போட்டுண்டார் அந்த இசை, அதை இசை ரூபமா கொடுத்தார். பின்னாடி பாஷ்யக்காரன் அந்த கோஷ்டியாவே, ஏன்னா எல்லாரும் சொல்ற மாதிரி இருக்கணும், இசைன்னு வந்துட்டா ரசிக்காடம் பெருமா, அதனால எல்லாரும் சொல்ற மாதிரி அதை பண்ணினார். இனியவர்தன் சீரை பயின்றையும் சீலங்குள் நாதமுனியை, அப்படிப்பட்ட அந்த உயர்ந்த குணங்கள் உடைய நாதமுனி அவரை நெஞ்சால் வாரி பருகும் போட்டுண்டார். ஏன்னா நாதமுனி வந்து ஆளவந்தாருடைய பாட்டனார், அதனால குருவினுடைய வம்சத்தில் இருக்கிறதுனால அவரை பிராச்சாரணம் இருக்கிறதுனால வாரி பிறகும் இராமானுஜன் என்ற மாணிகேன்னு போட்டுண்டார். மாணிகன் சொன்னா சிறந்த செல்வம். அதற்கடுத்து அத தேசியனுடைய சீசக்தி அனுபவிக்கலாம். நாதேன முனிநாதேன பவேயம் நாதவானகம் எஸ் நெய்கமிக்கம் தத்துவம் ஹஸ்தாமலகதாம் கதம் போட்டுண்டர். நாதேன முனினான் சொன்னா நாத முனியினால் அகம் நாதவான் பவேயம், நான் ஒரு நாதனை உடையவனாக ஆச்சாரனை உடையவனாக நான் ஆக வேண்டும் சொல்றார். அவர் எப்படிப்பட்டவர் கேட்டா, எஸ்ய நெய்கமிக்கம் தத்துவம், நெய்கமிகம்னா வேதத்தினுடைய, நிகம்னா வேதம், நிகம சம்பந்தம் நெய்கமிகம். அந்த தத்துவமானது ஹஸ்த ஆமல, ஹஸ்தாமலகத்தான் சொன்னா உள்ளங்கை நெல்லிக்கணி சொல்றோம், இந்த உள்ளங்கள் நெல்லுக்கு நீர் வச்சுக்கலாம். அப்ப கூட நமக்கு வந்து இந்த பின்பக்கம் தெரியலன்னு சொல்லலாம், ஆனா கைக்குள்ளேயே சுற்றி சுற்றி பார்க்கலாம், தெரிஞ்சிடும். கைக்குள்ளேயே நம்ம அதை மூவ் பண்ணி பார்த்தலாம், வெளில கொண்டு போய் பண்ண வேண்டாம். அதுக்காக போட்டேன். சில பேர் இப்படிலாம் கேள்வி கேட்பேன், உள்ளங்கள் நெல்லிக்கணுன்னு சொன்னா கீழெல்லாம் பார்க்க முடியல அப்படின்னா என்ன ரோல் பண்ணி பார்க்கலாம், அழகா இப்படி இப்படி பார்க்கலாம், அது அழகா உள்ளுக்குள்ள உட்காரது இப்படிலாம் சொல்ல வேண்டியது. அதனால உள்ளங்கை நிலைக்கணி ஆனா கேள்வி கேட்க என்ன சுவாமி சொல்றாரு, பார்த்தா ஒரு பக்கம் தான் தெரியுது அப்படின்னா கையில் அடங்கி இருக்கு, வேற ஏதாவது கீழே ஊந்துரும், இதுன்னா உள்ளுக்குள்ளேயே வச்சு பார்க்கலாம். அதான் போட்டுனர் அஸ்தாமல கதாம் கதம்னு. அதற்கடுத்து யாமனாச்சாரியரை பத்தி ஒரு அழகான செய்யுள் பத்தியமும் கூட, நிதியை பொழியும் முயல் என்று நீ சரதம் வாசல் பத்து துதிகற்றுலகில் துவல் ஹிண்டிலேன், நீ தூய் நெறிசேர் எதிகற்கரைவன் யமுனை துறைவன் இணையடியாம் கதிபற்றுடைய இராமானுதன் என்னை காத்தனனேன். நிதியை பொழியும் முகில். சில பேர் என்ன பண்றாங்க கேட்டா, நீ சரதம் வாசல் பற்றி திருப்பி இதே மாதிரி செயல் வரப்போறது. மனுஷனுக்கு என்ன கேட்டா, தேவை இருந்தா யாரை விட சுத்தி பண்ற, ஏன்னா காரியம் ஆகணும். புயல் அப்படி சொல்ல போற புயலே என்ன போட்டு செய்ய, அந்த காலத்துல இதெல்லாம் இருக்கு புயல் அப்படின்னு சொல்ற வழக்கம் இருக்கு போல. அது மாதிரி நீச்சருடைய வாசற்படியே நான் தொடமாட்டேன், ஏன்னா நீ தூய் நெறிசேர் எதிகற்கு இறைவன். யமுனாச்சாரர் அவரே எத்தி பத்தின்னு சொல்ற, எதிகற்கு இறைவன் யமுனை துறைவன் யாரும் கேட்டா, யமுனை துறைவன் இணையடியாம் கதிபற்றுடைய இராமானுதன் என்னை காத்தவனே. அவருடைய இணையடியை கதி என்று அதாவது எப்பதாம்பருகத்தியானம் பார்த்தோம், அந்த சம்ஸ்கிருத ஸ்லோகத்துடைய சாயல் இதுல இருக்கு. இல்ல தேசிகன் என்ன பண்றாருன்னா, அழகா ஒரு ஸ்லேடை உபயோகப்படுத்துற, நிகாகே யாமுனம் தீர்த்தம் சாது பிருந்தாவனே ஸ்திதம் நிரஸ்த ஜிக்மஹஸ்பர்ஷே எத்திர கிருஷ்ண கிருதாதரஹ எத்திர கிருஷ்ண கிருதாதரஹன்னு யமுனைக்கும் யாமுனாச்சாரியருக்கும் ஒரு சம்பந்தத்தை கல்பிக்கிறார். இந்த ஸ்லோகத்துல யாமுனாச்சாரியோட அவதார காலத்தில் நாத்துமணிகள் அங்கிருந்து சொல்லுவா, அதனால யமுனை யாத்திரா பண்ணதுனால அங்க அவருக்கு அந்த பெயர் வந்ததுன்னு யமுனை துறைவன் இங்க போட்டுண்டார். விகாகே யாமுனம் தீர்த்தம், யமுனா யாமுனம், நான் அந்த யமுனையினுடைய தீர்த்தத்தில் நீராடுகிறேன் அல்லது மூழ்குகிறேன். அது எப்படிப்பட்டும் கேட்டார், சாது பிருந்தாவனே சித்தம், உயர்ந்த அந்த பிருந்தாவனம் இருக்கு இல்லையா அங்க அது இருக்கு, யமுனைக்கு ஏத்தம் உண்டு, ஏன்னா யமுனையானது பகவானுக்கு ஒத்தாசம் பண்ணிட்டு, அதனால சாது பிருந்தாவனே சித்தம் போட்டு என்ன அப்படிங்கிட்டா, நிரஸ்த ஜிஸ்மக ஸ்பர்ஷே அல்ல பாம்பு ஸ்பர்ஷனும் இல்லையா, எந்த விஷ ஜந்துவும் அந்த யமுனையில கிடையாது. ஆனா இன்னைக்கு போய் தீர்த்தம் மாற மாதிரி இல்ல, அது வேற விஷயம். ஆனா அவர் இருந்த காலத்துல சுத்தமான நதியா இருந்திருக்கு, காலிந்தி ரசிகன் சொல்றாங்க. நிரஸ்த ஜிக்மக ஸ்பர்ஷன் எந்த விதமான தீய ஜந்துவும் இல்லாம எத்திர கிருஷ்ண கிருதாதர கோபால நிமிஷத்துல சாத்துக்கிற யமுனா சாட்சிக்கு யவனம், எல்லாத்தையும் யமுனைக்கு யமுன சாட்சியா இருந்திருக்கு, பகவான் பண்ண லீலை எல்லாம் அந்த யமுன கரையில தான். அப்ப மொத்தத்தையும் அந்த யமுனை என்ன பார்த்திருக்குன்னு சாத்துக்கிற யமுனா சாட்சிக்கு யவனம் யுவானம்னு அப்படின்னு பண்ணார். இப்ப ஆள வந்தா கத்தம் பண்ணச்சு விகாகே யாமுனம் தீர்த்தம் சொன்னா, அந்த யாமுனாச்சாரியார்னு சொல்லக்கூடிய ஆச்சாரியர் இருக்காரே அவளுக்கும் தீர்த்தால்னு சொல்ற வழக்கம் உண்டு. சில சம்பிரதாயத்துல இந்த தீர்த்தன்ற அடைமொழியை அவ போட்டுக்கிற, ஆனந்த தீர்த்த போட்டுக்கிற. அவர் என்ன பண்ணினார்னு கேட்டா, சாது பிருந்தாவனே சித்தம், சாதுக்கள்னா பாகவதால், பிருந்தம்னா கூட்டம், அவனம்னா காப்பாற்றுதல். பிருந்தாவன் ஒரே பதமா பார்த்தா க்ஷேத்திரமா போயிடுறது, பிருந்த அவனம்னு சொன்னா அந்த பாகவதா கோஷ்டிய காப்பாத்துறதுல சித்தம், அதுல உறுதியாக இருந்தவர். நிரஸ்த ஜிக்மக ஸ்பர்ஷன் சொன்னா, இந்த இடத்துல ஜிக்மகன்னு சொன்னா அந்த தன்மை, விஷப்பாம்பு அங்க சொன்னார் எந்த விதமான கௌட்டில்யமும் இல்லாமல் சம்பிரதாயத்தை ஸ்தாபிச்சாரே அப்படிப்பட்ட இன்னொன்னு எத்திர கிருஷ்ண கிருதாதரகன் போட்டிருந்தார். ஏன்னா அவருடைய கிருத்தியில அந்த கீதாத்த சங்கிரகத்துல அன்னைக்கே சொன்ன மாதிரி கிருஷ்ணன் 700 ஸ்லோகத்துல சொன்ன பகவத்கீதைய அழகா 32 பத்தியத்துல இதுதான் தாத்பரியம்னு அழகா காண்பிச்சு கொடுத்தவர். அப்படிப்பட்ட யமுனாச்சாரியை அடைந்த எம்முடைய எம்வி ராமானுஜன் அவரை என்னை காத்தனே, அவன் என்னை காக்கும்போது எனக்கு எந்த விதமான தீங்கும் இல்லைன்னு சொன்னார் சம்சாரத்துல. அதற்கடுத்து நேர கிருஷ்ணன் கார்த்திகையானும் கரிமுகத்தானும் கடலன் முக்கன் மூர்த்தியும் மோடியும் நிற்பும் முதுகிட்டு மூ உலகம் பூத்தவனே என்று போற்றிட வானன் பிழை பொறுத்த தீர்த்தனை ஏற்றும் இராமானுதன் நந்தன் சேமவைப்பேன். கார்த்திகையான கரிமுகத்தானு சொல்லிச்சு. இந்த இடத்துல அந்த பானாசுர விற்த்தாந்தத்தை கோட் பண்ற. பானாசுர விற்த்தாந்தத்துல யார் இந்த கரியத்தை பண்ணு சொன்னா எம்பெருமான் தான் பண்ணான். ஆனா மிச்ச பேரெல்லாம் அதுக்கு அவ பங்கெடுத்துட்டா. இருந்தாலும் அந்த காரியத்தை சாதிச்சது எம்பெருமான் தான். அவனுடைய கரங்களை எல்லாம் வெட்டி அவனுடைய அந்த பிழையை பொடுத்த தீர்த்தன் போட்டுருந்தாருங்க. தீர்த்தன் யாருன்னு கேட்டா எம்பெருமான் தான் தீர்த்தன். தீர்த்தன் உலகளந்த சேவடி மேல் பூந்தாமம் சேர்த்து சிவன்முடியில் தான் கண்டு பார்த்தன் தெளிந்துழைந்த பைந்தியாயான் பெருமை பேர்த்தும் ஒருவரால் பேச கிடந்ததுன்னு அழுவார் பாசுரம். என்ன தாத்தர்னு கேட்டா போர் நடந்துருக்கு, அவ்வளவு தூரம் உபதேசம் பண்றார். அர்ஜுனன் சொல்றான், கிருஷ்ணா டைம் ஆயிடுத்து, அவன் சிவ பூஜை பண்ணணும் அப்படிங்கிறான். ஏன்னா அவன் சிவபக்தன், பாசுபத அஸ்திரம்லாம் வாங்கியிருக்கான். பெருமாளும் அஜ்ஞானி சரி பண்ணு அப்படின்னா, இங்க நாங்க லிங்கத்துக்கெல்லாம் போறது வேணா பிரேக் எடுத்துக்கலாம், பிரேக் எடுக்க முடியாது, நீ ஒன்னு பண்ணு. என்ன புஷ்பத்தை சிவனுக்கு நீ போறதா இருக்கியோ அதன் திருவடியிலே போடு அப்படின்னு எங்க வாத்தியர் வெடிக்கிறது வேற அடையாளம் பண்ணி போட்டான்னு என்ன தெரிஞ்சுக்கணுமே அங்க போயிட்டு. உடனே எல்லாத்தையும் முடிச்சுனா போய் முடிச்சு தீர்த்தா மட்டும் போய் அவன் லிங்கத்துக்கு போய் பார்க்கலாம். பார்த்தா அந்த பூ சிவனுடைய தலையில இருந்தது சுவீகரிச்சுட்டான்னு சொல்ற. அதான் தீர்த்தன் உலகளந்த சேவடி மேல் பூந்தாமம் சேர்த்து சிவன் முடிமேல் தான் கண்டு பார்த்தன் தெளிந்தொழிந்த பயந்துழாயன் பெருமை நாங்கள் பாசுரம். அப்படி அந்த தீர்த்தனை ஏத்தும் இராமானுஜன் எந்தன் சேம வைப்பேன் சாதிச்சார். இதுல சுவாமி தேசிகன் அழகா கிருஷ்ணனுக்கும் வாஷ்யக்காரருக்கும் பொருந்தலா மாதிரி ஒரு ஸ்லோகம் பண்ணிருக்கார் எத்ராஜ சப்தத்தில். சமிதோதய சங்கராதி கர்ப்பக சுபலாது யாதவ பிரகாஷக அவரோ பிதவான் சுதேர பார்த்தான் நனு ராமாவர்ஜ சயேஷ பூயகன்னு போட்டுண்டர். சமிதோதய சங்கராதி கர்ப்பா, சமித உதய சங்கராதி கர்ப்பம் சொன்னா மிச்ச தேவதைகளுடைய கர்வத்தெல்லாம் போக்கினவன் கிருஷ்ணனுக்கு அன்வயம். சமிதனா போக்கடிக்கப்பட்ட அர்த்தம். ஸ்வபலாத் உத்ருத யாதவ பிரகாஷக, இந்த யாதவன் சொன்ன எது குலம், தானங்க அவதரித்து தானாகவே என்ன பண்ண கேட்டா அந்த எதுகுலத்துக்கு ஒரு எழுச்சியை ஏற்படுத்தினான் கிருஷ்ணன். அவரோ பிதவான் சுதேர பார்த்தோன்னா கீதையை பண்ணி சுத்தியினுடைய அபார்த்தங்கள் எல்லாம் மாற்று கருத்துக்கள் எல்லாம் சரி பண்ணினான். இப்ப இவருக்கு இப்ப பாஷ்யக்காரருக்கு வரைச்சு சமிதோதய சங்கராதி கர்ப்பன்னு சொன்னான். மிச்ச வேதாந்திகளுடைய கருத்துக்கள் எல்லாம் அவைகள்லாம் எதிர்த்து வாதிட்டு அவைகள்லாம் நிரசனம் பண்ணி அவளுடைய கர்வத்தெல்லாம் அடைக்கினார்னு ஆறுது. சங்கராதின்னு சொன்னா சங்கர எல்லாம் வருது. சுபலாத் உத்ருத யாதவ பிரகாஷக, இப்ப யாதவ பிரகாஷ பேர் அப்படியே வச்சிருந்தோம்னா அது அவருடைய குருக்கே போறது, ஃபார்மர் குருன்னு வச்சுக்கோம். சுபலாத் உத்ருத, தன்னுடைய ஒரு மலத்தினாலேயே அல்லது வாத இதனாலேயே யாதவ பிரகாஷரை திருத்தி பண்ணி கொண்டார். நம்ம சம்பிரதாயத்தில் எப்பவுமே எனிமிட்டியை தான் கில் பண்றோம், எனிமியை கில் பண்ற வழக்கம் இல்லை. அதுதான் அங்க யாரா இருந்தாலும் அவ மாறினா சம்பிரதாயத்துக்குள்ள வரலாம். அப்படி அவரோ பிதவான் சுதேகே அபார்த்தான், சுதிக்கு தவறா இருக்கக்கூடிய அர்த்தங்கள் எல்லாம் போக்கினார். நனு ராமாவரஜக, ராம அவரஜக பிரிக்கணும். அவரன்னா பின்னாடி அந்த கிருஷ்ணன், இவன் தான் அந்த கிருஷ்ணனும் பாஷ்யக்காரர் தான் கிருஷ்ணனும் அழகா சாதிக்கிறார். சைவ பூயகன்னு சயேஷ பூயக சைவ பூயகன்னு வச்சுக்கலாம், அவனே பின்னா வந்திருக்கான்னு. அதற்கடுத்து வைப்பாயவான் பொருள் என்று நல்லன்பர் மனத்தகத்தே எப்போதும் வைத்து நீ ராமானுஜனேன் இல்லத்தில் ஒப்பாரில்லாத உழுவினையேன் மஞ்ச நெஞ்சில் வைத்து முப்போதும் வாழ்த்துவன் என்னாம் இது அவன் மொழி புகழ்க்கே. இந்த மாதிரி கிரந்தம் பண்ணிட்டே இருக்கார். திடீர் நைச்சாசந்தானம் வந்துடுறது, இப்படிப்பட்ட புகழை உடையவன் ராமானுஜன். நான் எப்படி இல்லத்தில் ஒப்பாரில்லாத உருவினையேன் வஞ்சனஞ்சில் வைத்து முப்போதும் வாழ்த்தான், எனக்கு ஈடு யாருமே கிடையாது எல்லா லோகத்திலையும். அவ்வளவு மோசமான தாழ்ந்தவன் நான், என்னுடைய மனசிலையும் இவ்வளவு மேன்மை மிக்க ராமானுஜனை வச்சு பண்ணிட்டுக்கனே, என்னாம் இது அவன் மொழிபுகழ்க்கு, அவனுடைய புகழ்க்கு ஏதாவது ஹானி வருமோ அப்படின்னு தன்னுடைய அவன் புகழ் என்ன ஆகும்னு ஒரு ஒரு சங்கையை கல்பிக்கிறார். மொய்த்ததன் தீவினையால் பல்லுடல் தோறும் மூத்து அதனால் எய்த்தொழிந்தேன் முனநாள்கள் எல்லாம் இன்று கண்டு உயர்ந்தேன் பொய்த்தவம் போற்றும் புனை சமயங்கள் நிலத்தவிய கைத்தமை ஞானத்து ராமானுஜரின் கார் தன்னையே காரண மேகம். அடுத்த பாசமும் சேர்த்து அனுபவிச்சிடலாம். காரே கருணை ராமானுஜாம் இக்கடலத்தெல்லாரே அறிபவர் மின்னருளின் தன்மை. அல்லலுக்கு நேரே உறைவிடம் நான் வந்து நீ என்ன வைத்ததின் உன் சீரே உயிர்குயிராய் அருகே இருக்கின்ற திட்டமே. மேகமானது எவ்வளவு வெயிலுச்சாலும் சரி ஒரே ஒரு கருமேகம் போறும், அது போய் சூரியனை மறைச்சிட்டு வச்சுக்கோ, ஒரு நெயல் ஒரு குளிர்ச்சி கண்டு இருக்கு. அப்ப ஆச்சாரியர்கள்லாம் அந்த மேகத்தோட கம்பேர் பண்றது உண்டு. ஏன்னா நம்ம மேகத்தை தேடி போறது இல்ல, மேகம் நம்மளை தேடி வந்து மழை பெய்யறது, அதான் கம்பாரிசன். வேற ஏதாவது நீர்நிலையா இருந்தா நம்ம தேடி போனோம், ஆனா மேகத்தோட கருணை பாருங்க, எங்கேயிருந்தோ ஜலத்தை கொண்டு வருது, நம்ம இருக்கிற இடத்துக்கு வந்து பெஞ்சிட்டு போறோம். அப்படிப்பட்ட பெருமை மேகத்தோட கம்பேர் பண்றார். மொய்த்ததின் தீவனையால் பல்லுழல் தோறும் மூத்து, என்னுடைய தீவினையினால பல பிறவி பிறந்து அதனால தொய்ந்து கிடந்த என்னை எய்த்தொழிந்தேன் முனநாள்கள் எல்லாம். இப்படி எவ்வளவோ காலத்தை நான் போக்கினேன், இன்று கண்டு உயர்ந்தேன், இன்னைக்கு நான் தெரிஞ்சின்றேன். என்னன்னு கேட்டா பொய்த்தவம் போற்றும் புலைச்சமயங்கள் நிலத்து அவிய. பொய்த்தவம் சொன்னா பொய்யான விஷயங்களை கூறக்கூடிய மிச்ச மதங்கள்லாம் நிலத்தில் அவிய, அவைகளை கலைந்த ராமானுஜந்தக்கானே அவன் தான் அந்த கார்மேகம்ன்றத தெரிஞ்சின்றான் சாதிக்கிறார். உடனே காரே கருணை ராமானுஜா, மேகத்தை சொன்னாலே உடனே கருணை தான். அந்த குளிர்ச்சி மழைக்காக இக்கடலிடத்தில் ஆரே அறிபவர் மின்னருளின் தன்மை, யாருக்கு தெரியும் உன்னுடைய தன்மையும். அல்லலுக்கு நேரே உறைவிடனர், அல்லல்னா அது நான் தான் ரெபாசிட்டரி, அந்த மாதிரி அப்படி இருக்கக்கூடிய நான் வந்து நீ என்னை உயிர்த்தவன், நீ என்னை மீட்ட பிறகு உன் சீரே உயிர்க்குயிராய், உன்னுடைய புகழ் இருக்கே உன்னுடைய கருணை இருக்கே அதுதான் இன்னைக்கு எனக்கு திட்டிக்கருன்னு சொன்னார். இவர் மேகத்துக்கு ஒப்பிட்டார் சுவாமி தேசிகன் வந்து ரொம்ப அற்புதமா. இந்த வரதராஜன் வந்து அதாவது பெருமாள் ஏகவச்சத்தை சொல்ற மேகம் உண்டு, பெருமாள் என்ன பண்றாருன்னு கேட்டா காஞ்சியிலிருந்து எல்லாருக்கும் அருள் பாவிச்சுருக்க ஒரு மேகமா அவர் அங்க மேகம். இப்ப இங்க பாஷ்யக்காரர் மேகமா சொன்னார், தேசிகன் சொல்றார் வரதன் மேகமா இருந்து எல்லாருக்கும் ஒரு கருணை மழையை பொஞ்சிருக்கான். இப்ப மேகம் சொன்னா அப்ப ரீசார்ஜ் பண்ணிட்டே இருக்கணும், அது மழையை பெஞ்சிருக்கிறதுக்கு வெளுத்து போயிடும். அப்ப திருப்பி ரீசார்ஜ் பண்ணுங்க, எங்க போய் ரீசார்ஜ் பண்ணதுன்னு கேட்டா பாஷ்யக்காரோட கருணை கடல்ல இருந்து வரதன் வந்து ரீசார்ஜ் பண்ணிக்கிறான். அப்படி போட்டுட்டார், மந்தேதம் யமினாம் துரந்தரமகம் மானஹந்த காரத்ருவா பந்தானம் பரிபந்தினாம் நிஜதிஷா ருந்தானம் இந்தானய தத்தம் ஏன தயாசுதாம்பு நிதினா பீத்வா விசுத்தம் பயஹ காலேன கரிசைல கிருஷ்ண ஜலத காங்காதிகம் வர்ஷதி. வர்ஷத்தின்னு சொன்னா பொய்கிறான் பொய்கிறான் யாரு, கரிசைல கிருஷ்ண ஜலதஹன்னு போட்டு சுவாமி தேசிகன். சந்தர்ப்பத்தில் பார்க்கலாம், இன்னைக்கு டைவர் தான் பார்க்கலாம். பாஷ்யக்காரர் சுவாமி தேசிகனுக்கு கிருஷ்ணன் தான், கரிகிரி மேல் கண்ணன் போட்டுண்டார், கண்ணன் கரிகிரி மேல் வரதனுக்கே வரதனே அவருக்கு கிருஷ்ணன் தான் கிடைச்சது. கோபாலம்சத்துல கூட மமாந்திம பிரயாணின்னு கிருஷ்ண தான் வேண்டார். அவ இங்கேயும் போட்டுண்டார் கரிசையில கிருஷ்ண ஜலதகன்னு போட்டுண்டார். அந்த கருமேகம் ஒண்ணு இருக்கு அங்க, அந்த ஜலதான ஜலம் ததாத்தி கொடுப்பதனால அதுக்கு ஜலத்தை கொடுப்பதனால மேகம் ரித்தோயதக ஜலதகான்னு மேகத்துக்கு பெயர். காங்காதிகம் வருஷத்தி நினைச்சதை விட கேட்டதை விட அதிகமா பெய்யறது, எப்படி பெய்யறது அப்படின்னு கேட்டா காலேன காலத்துல பெய்யறதுன்னு கேட்டா தத்தம் ஏன தயா தயா சுதாம்பு நிதினா சுதா தயா சுதா அம்பு நிதின்னு சொன்னா ஓஷியன் அந்த கடல் பீத்துவா விசுத்தம் பயகன போட்டுண்டர். இந்த மேகமானது அங்க போய் ரீசார்ஜ் பண்ணிட்டு வருது. ஏன் அப்படின்னா பாஷ்யக்காரங்க தீர்த்தகங்க பண்ணிருக்கார், அந்த சாலை கிணறுல ஜலத்தை கொண்டு வந்து வந்து வந்து அவருக்கு மேல அங்க சேர்த்து வச்சதுனால எம்பெருமானுக்கு ஈஸியா இருக்காங்க. இப்போ கருணையை போய்கிறதுன்னு அழகா ஒரு உத்பிரேட்சை பண்ணி சாதிக்கிறார். அதற்கடுத்து திக்குற்ற கீர்த்தி இராம அனுகனை என் செய்வினையாம் மெய்க்குத்தம் நீக்கி விளங்கிய மேகத்தை மேவு நல்லோர் இக்குத்தவாளர் எது பிறப்பு ஏதியல் வாகனென்றோர் அக்குத்தம் அப்பிறப்பு அவ்வியல்வே நம்மையா கொல்லுமே. ஒரு ஒரு பாசுரமும் இன்னும் எல்லா பாசுரத்தோட போட்டி போடுறது, எது பெஸ்ட்னு சொன்னா எதையுமே எடுக்க முடியல. இப்ப சொல்றார் மறுபடியும் திக்குற்ற கீர்த்தி ராமானுஜன்னா அவருடைய புகையானது எல்லா திக்குகளையும் பரவின் இருக்கு. என் செய்வினையா மெய்க்குற்றம் நீக்கி விளங்கிய மேகத்தை, என்னுடைய செய்வினைய அவனை தேடி வந்து மழை பொழிஞ்சு என்னுடைய சாபத்தை நீக்கினான். இப்ப அவனை மேவு நல்லோர் நிறைய பேர் ஆசிரியிருக்க, இவர் மட்டும் ஆசிரியக்கலையே. எக்குற்றவாளர் எதிர்பிறப்பு ஏவியல் வாக நின்றோர் அப்படின்னு சொன்னா அவளுடைய யார் யாரெல்லாம் ஆசிரியிருக்கிறாளோ அப்படின்னு வேடிக்கை சொல்றதுண்டு. பிஹெச்டி பண்றேன் சம்ஸ்கிருத்ல, ஆனா அதுக்கு மேல ஒரு பிஹெச்டி பண்றேன், என்னன்னா குத்தம் கண்டுபிடிக்கிறது, யாருக்கிட்ட என்ன தப்பு கண்டுபிடிக்கிறதுன்றது தெரியுதுல ஒரு பிஹெச்டி அப்படின்னு நினைச்சுக்கிறது. அது மாதிரி யாரெல்லாம் ஆசிரியக்காலோ எக்குற்றவாளர் எது பிறப்பு எது இயல்பு. அவள் ஆசை அவள் அனலைஸ் பண்ணி பார்த்தா ஓ இவா இந்த பேக்ரவுண்டா, முதல்ல பேக்ரவுண்ட் தான் நமக்கு தேவை. யாரு அப்படின்னா கேட்டா என்ன பேக்ரவுண்டு என்ன ஃபேமிலி தான் கேட்கறோம் நம்ம. யாரா இருந்தா நமக்கு என்ன பாகவதன பாகவதனா பாக்கறதுன்னு. அப்ப அவளுக்கு எது பிறப்பு இருந்துட்டு போட்டோம், குற்றமே இருக்கட்டும் எல்லாமே. அதனால என்ன ஏத்தம் கேட்டா அந்த தாழ்ச்சி எவ்வளவு இருக்கோ அவ்வளவு கருணை ஜாஸ்தி இருக்குமா பாஷ்யக்காரருக்கு அவ மேல. எல்லாம் சரியா வச்சுக்கோ, பெருமாளும் ரெண்டாம் பட்சமா வச்சிருப்பாரு, இதனால முடியும் விட்டுடுவார். முடியாதவனுக்கு தான் ஹெல்ப்பே. அப்ப குற்றமற்ற குற்றமுடைய அவளுக்கு ஒரு பேக்ரவுண்ட் இருந்தா கூட அந்த குற்றத்தை அனுசரிச்சு பாஷ்யக்காரருடைய கருணையானது கொய்யர்தான். அதனால அக்குற்றம் அப்பிறப்பு அவ்வியல்வே நம்மையாட்கொள்ளுமேனர். ஏன்னா அந்த பேக்ரவுண்ட் தானே இவளுக்கு பாஷ்யக்காரருடைய ஒரு இது கிடைக்கிறதுக்கு ஹேத்துவா இருந்திருக்கு. அதனால அதுவே எனக்கு ஒரு எடுத்துக்கொள்ற மாதிரி இருக்குன்னு அழகா சாதிக்கிறார். ஏன்னா எல்லாமே அந்த காலத்துல இருந்திருக்கும். ஒரு இது ஃபார்ம் ஆச்சு ஏகப்பட்ட, நமக்கே தெரியும். ஒரு புதுசா ஒன்று ஆரம்பிக்கிறோம் வச்சுக்கோங்க, ஏகப்பட்ட இழுபறி இருக்கும் அதுல, நீ நான் இருக்கும். அதெல்லாம் அழகா சைக்கலாஜிக்கலா எடுத்து காட்டுறாதீங்க. கொள்ள குறைவர் திளங்கி கொழுந்து விட்டோங்கிய உன் வள்ளல் தனத்தினால் வல்வினையேன் மனம் நீ புகுந்தாய் வெள்ளை சுடர்விடம் உன் பெருமையன்மை கிழிக்குதென்று தள்ளு திறங்கும் இராமானுதா என் தனி நெஞ்சமே. மறுபடியும் நிச்சய சந்தானம், நீ எல்லாம் பண்ற இருந்தாலும் நான் உன் கூட ஒட்டின் இருந்தேன்னா அது உன்னுடைய புகழுக்கு ஒரு தாழ்ச்சியா போயிடுமேனு என் தனி நெஞ்சமேனு தான் தள்ளி போக பார்க்கிறார். சில சில சுவாரஸ்யம் என்ன கேட்ட சில பதங்கள் கொள்ள குறைவற்றிலங்கி வள்ளல்லாம் போட்டுண்டார். அது அழ்வார் பாசனம் அனுசந்தானம் பண்ணலாம். கொள்ள குறைவிலன் வேண்டிற்றெல்லாம் தரும் கோதில் கோது இல் கோதில் ஆச்சது என் வள்ளல் மணிவண்ணன் தன்னை கவி சொல்ல தம்பினோன்னு அங்க வாழ்த்திருக்கார். தேசிகன் சொல்லச்சு சமதனைத்தும் அவர் தமக்கும் வழங்கியும் தாம் மிக விளங்கும் போட்டார். லோகத்துல பொதுவா நம்ம ஒரு விஷயத்தை கொடுத்தோம் வச்சுருந்தோம், அந்த அளவுக்கு நமக்கு ஒரு அந்த ஏழ்மை வந்துடுறது. 1000 ரூபாய் வச்சுருந்த கொண்டு 1 ரூபாய் கொடுத்தா 100 ரூபாய் குறைஞ்சிருக்குன்னு அர்த்தம். ஆனா வரதன் எப்படின்னு கேட்டா தமதனைத்தும் அவர் தமக்கும் வழங்கியும் தாம் மிக விளங்கும், எவ்வளவு கொடுத்தாலும் அவனோட சொத்துக்கு ஒரு அளவே இல்லை. அந்த மாதிரி பாஷ்யக்காரர் சொல்றாரு, கொள்ள குறைவற்றிலங்கி கொழுந்து விட்டு ஓங்கிய கொழுந்து விட்டு எரியுன்னு சொல்ற மாதிரி அப்படி உன்னுடைய வள்ளல் தளத்தினால் வல்வினையேன் மனம் நீ புகுந்தாய், நீ அப்படிப்பட்ட வல்லா இருக்கிறதுனால இவ்வளவு வினையை நான் பண்ணியிருந்தாலும் என்னுடைய மனசு நீ வந்து பூந்திருந்த, ஆனாலும் உன்னுடைய பெருமேன்மைக்கு வெள்ளை சுடர்விடம் எப்பயும் புகழ வந்து ஒயிட் கலரோட கம்பேர் பண்ணுவா கவிகள். புகழ் எல்லா திசையிலும் பரவருதுன்னு சொன்ன கவிகள்ல பண்ணுவா அந்த வெள்ளை லைட் ஆனது போற மாதிரி ஒரு புது கம்பாரிசன் கொடுப்பான். அதான் வெள்ளை சுடர்விடம் உன் பெருமேன்மைக்கு இழுக்குதென்று தள்ளூர் திறங்கும் ராமானுஜன் தன்னஞ்சவன் தன்னுடைய தாழ்ச்சியை தெரிவிக்கிறார். அடுத்து ஒரு பாசனம் போட்டுட்டார். நெஞ்சில் கரைகொண்ட கஞ்சனை காய்ந்த நிமலன் நங்கள் வஞ்சி திருவடி பின்னதன் காதலன் பாதன் நன்னா வஞ்சற்கரியை ராமானுஜன் பொழியன்பையன் வாய் குஞ்சி பறவையில்லாது என்ன வாழ்வென்று கூடியது. சரி வேண்டாம் ஒதுங்கி போயிடலாம் பார்த்தா ஒதுங்க முடியாது, அதான் அந்த பியூட்டியே மறுபடியும் அங்கேயே போறோம் வேற கதி இல்லையே அப்படின்னு சொல்ற. நெஞ்சில் கரைகொண்ட கஞ்சனை காய்ந்த நிமலன் அந்த கம்சாதிகள்லாம் பக்தியை டிஃபைன் பண்ணிச்சே சொல்வா பிரேம பூர்வகமா நினைக்கணும். நினைச்சுட்டே இருக்கிறது பக்தி இல்ல, ஏன்னா யார் எதை வேணா எந்த காரணத்துக்கான நினைக்கலாம். ஒருத்தன் அழியணும்னு ஒருத்தன் நினைச்சே இருக்கான், அதுவும் நினைத்தல் தான், விடாம தைல தாராமல் நினைச்சிருக்கலாம் உட்காந்து. ஆனா பிரேம பூர்வகமா இருக்கணும். அது மாதிரி கம்சன் நினைச்சுட்டே இருக்கான் கிருஷ்ண எப்ப வருவா, ஒரு பயம் இல்ல ஏதோ ஒரு காரணம் எப்ப கொல்லலாம்ட்டு. அப்ப நெஞ்சில் கரை கொண்ட கஞ்சனை காய்ந்த நிமலன்னு பெருமாளுக்கு நங்கள் பஞ்சி திருவடி பின்னதன் காதல்னு போட்டுண்டார். அவனுடைய திருவடி இருக்கே அதை அதன் மேல் அன்பு செலுத்தக்கூடிய இந்த ராமானுஜனுடைய பாதம் நன்னா வஞ்சற்கு அரிய, அதாவது கிருஷ்ணன் மேல பக்தி இல்லாட்டி பாஷ்யக்காரன் நெருங்க முடியாது தாத்பரியம். அந்த பின்னதன் காதலன் பாதம் நன்னா வஞ்சற்கு அரிய இராமானுஜன், ராமானுஜன் வந்து அரியவன். யாருக்கும் கேட்டா அந்த பின்னதன் காதலன் மேல பக்தி இல்லாதவாளுக்கு எதிர மீன் பண்றதுன்னா இதே கான்செப்ட வரதாரியன் சாச்சிருக்கார். குரௌவாதி ஹம்சாம் புதாச்சாரிய சிஷ்யே ஜனாபக்தி ஹீனாக யதீந்திரா பிரியாசு யதீந்திரா பிரியா விஷ்ணு காருண்ய தூராக குதோ முக்தி வார்த்தாகி தாத்திரி விதானம் போட்டுண்டர். பாஷ்யக்காரிடத்துல சில பேருக்கு பக்தி இருக்கலாம். குரௌவாதி ஹம்சாம் புதாச்சாரிய சிஷ்யே ஜனா பக்தி ஹீனா யதீந்திரா பிரியாசுன்னு முதல்ல இப்படி சொல்றாருன்னா தேசிய இடத்துல பக்தி இல்லாம சில பேர் பாஷிக இடத்துல பக்தி இருக்கலாம். யதீந்திரா பிரியா விஷ்ணு காருண்ய தூராகன்னு போட்டுட்டார். யதீந்திரருக்கு பிரியரா இருந்துட்டு போட்டோம், ஆனா நிச்சயமா இந்த ரிவர்ஸ்ல போட்டுட்டார். விஷ்ணுவுக்கு அவ மேல பேச்சு ஏற்படாதுன்னு போட்டுட்டார். அவளோட முக்திக்கு என்ன கேட்கவே வேணாம் அதை பத்தி சொல்லிட்டார். ஆனா அந்த காலத்திலேயே இருந்திருக்கு, சில விஷயங்கள் நடந்திருக்கு, அதுக்காக போட்டுட்டார். எதுக்கு சொல்லுவாங்க, இது ஒரு ரிஃப்ளெக்ஷன் தான். அது இங்க இவர் சாதிக்கச்சு பின்னிதன் காதலன் பாதன்னா வஞ்சருக்கு அரிய ராமானுஜன் போட்டுட்டார். அவர் அங்க போட்டுட்டார் தேசிய இடத்துல பக்தி இல்லாட்டி, தேசிய இடத்துல பக்தி இல்லாட்டி அங்க ஒன்னும் பிரயோஜனம் இல்லைன்னு அவர் சாதிச்சார். கூட்டம் விதி என்று கூடுங்களோ தென்குருகை பிரான் பாட்டென்னும் வேத பசுந்தமிழ் தன்னை தன் பத்து என்னும் வீட்டின் கண் வைத்தே ராமானுஜன் புகழ் மையிருந்தோர் ஈட்டங்கள் தன்னை என் ஆட்டங்கள் கண்டின் அமைகிறதே. ஆழ்வாரின் பாட்டு இருக்கு இல்லையா, அந்த வேத பசுந்தமிழ தன்னுடைய பக்தின்ற ஒரு வீட்டுல போட்டு அடைச்சி வச்சிருந்தாரா பாஷ்யக்காரர். அப்படி அவருடைய புகழ் உணர்ந்த கோஷ்டிகள் இருக்கு, அந்த பாகவதா கூட்டம் இருக்கு, அவளுடைய அவ எங்க இருக்கான்னு என்னுடைய கண் நாட்டங்கள்லாம் தேடுறதா அப்படின்னு சாதிக்கிறார். ஈட்டங்கள் தன்னை என் நாட்டங்கள் கண்டு என்பதே, எங்கெங்கெல்லாம் பாகவதா கோஷ்டி இருக்கோ அதை பார்த்து என்னுடைய கண்களானது பூரிக்கிறதுன்றார். அடியனுக்கு அந்த அனுபவம் ஏற்பட்டது. பாக்யபுரியில வந்து இத்தனை பாகவதால பார்த்து ஒரு அவளோட பழகிறதுக்கு கிடைக்கச்சு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வெளில வந்து பார்த்தாலும் தெரியறது எவ்வளவு அதுல ஒரு பியூரிட்டி இருக்குன்னு தெரியறது. அதுக்காக லோக்கல்ல இருக்கவெல்லாம் தப்பா எடுத்துக்கூடாது கூட கேட்டுட்டு எல்லா இடத்துலயும் இருக்கு, ஆனா வெளில வந்தா நல்லா தெரியறதுன்னு வச்சுக்கலாம். எல்லா இடத்துலயுமே இருக்கு, வெளில வந்தா நல்லா தெரியறதுன்னு வச்சுக்கலாம். அது மாதிரி என் நாட்டங்கள் கண்டு இன்பம் எழுதிடவேன்னு வச்சுக்கலாம். அடுத்து இன்பந்தர் பெருவேடு வந்தெய்திலன் என் இறந்த துன்பந்தர் நிறையம் பலதூயிலன் தொல்லுலகில் மண் வல்லுயிர்கிறைவன் மாயனமொழிந்த அன்பனகன் ராமானுஜன் என்னை ஆண்டனே. ஒரு சுவாரஸ்யமான பத்தியம். இன்பம் தரு பெருவீடு வெந்தெய்திலன் எண்ணிறந்த துன்பம் தரு நிறையம் பல சூயிலன் போட்டுட்டன். சொர்க்கம் கிடைச்சா என்ன, நிறையம்னா நரகம், நரகம் கிடைச்சா என்ன, எனக்கு அதுக்கு கவலையே இல்லை. என் என்ன பிரயோஜனம் நடத்துறோம். இன்பம் தரு பெருவீடு வந்தெய்திலன்னா சொர்க்கம் வச்சுக்கலாம், அல்ல வைகுண்ட வாசமே வச்சுக்கலாம், அல்லது எண்ணிறந்த துன்பம் தரு நிறையம் வந்தெய்திலன் பல சூயிலன் தொல்லுலகில் மண்பல் உயிர்கள் திரைவன் மாயன் என மொழிந்த அன்பனகன். இந்த எம்பெருமானே பிரம்மம்னு சாதிச்ச என்னுடைய குரு ஆச்சாரியன் ராமானுஜர் இருக்காரே, அவர் என்னை ஆண்டு விட்டார், அவர் என்னை ஆட்கொண்டு விட்டார், இனிமேல் எனக்கு எந்த விசாரமும் இல்லை அப்படின்னு சாதிக்கிறார். இதுக்கும் சில முன்கூட்டிய பாசுரங்கள்லாம் இருக்கு. ஆழ்வார் சாதிக்கிற திருவாய்மொழியில சிறப்பில் வீடு சுவர்கநரகம் இறப்பில் எய்துக எய்தற்க அப்படின்ற யானும் பிறப்பில் பல்வேறு பெருமானை மறப்பொன்றென்று என்றும் மகிழ்வேன் சாதிக்கிறார். சிறப்பு இல் வீடு அப்படின்ற சிறப்பே இல்லாத வீடுன்னு சொன்னா சொர்க்கம் அல்லது மோட்சம். நரகம் சுவர்கநரகம் இறப்பில் எய்துக எய்தற்க, இறப்புக்கு பிறகு இதெல்லாம் வந்தா என்ன வராட்டி என்ன, ஏன்னா யானும் பிறப்பு இல் அப்படின்னா பிறப்பு இல்லாத ஆனா பல்பிறவி பெருமான் நம்மள மாதிரி பிறப்பு இல்லாதன்னு அர்த்தம். அத கீதையில சொல்லச்சு பகவானுக்கு பிறப்பு கிடையாதுதான், என்னன்னா கர்மாதீனமான பிறப்பு பகவானுக்கு கிடையாது. அவனுடைய பிறப்பெல்லாம் அவனுடைய சக்தி அவனுடைய சங்கல்பத்தினால ஏற்படக்கூடியது. பிறப்பு இல் பல்பிறவி பெருமானை மறப்பு ஒன்றின்று என்றும் மகிழ்வேன் கொண்டார். மறப்பே இல்லாம நான் மகிழ்ந்துச்சு எனக்கு எங்க போன என்னன்னு கேட்கிறார். இதுவரை இன்னொரு பாசுரம் பாருங்க, யானும் நீதானே யாவதோமையே அது நரகவையும் நீயானாய் எனினும் வானுயிர் இன்பம் எய்திலன் மற்ற நரகமே எய்திலன் கேட்கிற. நீ என்ன ஆட்கொண்டுட்ட, நான் உனக்கு தாசபூத்தனா இருக்கேன், இது உண்மையா இருக்குச்சு. அரு நரகவையும் நீயானாய் எனினும் நரகம் எல்லாமே நீதானே, ஆக்சுவலா பிரம்மம் தானே எல்லாமே, இந்த பிரகிருத்தியை கொண்டு எல்லாமே மாறி இருக்கு. அப்ப எல்லா இடத்துலயும் நீ இருக்கேன்னு சொன்னா உன்னை எங்க வேணா அனுபவிக்கணும்னு சொன்னா வானுயர் இன்பம் எய்திலன் மற்ற நரகமே எய்திலன். எங்க போனா இருந்த நினைப்போம், அதான் அன்னைக்கு சொல்லச்சு அந்த வேடிக்கையா இருந்தா எங்க கெங்கரையும் போனா அங்க கெங்கரையும் அப்படின்னா இப்ப எங்க ஹவு டஸ் இட் மேட்டர், பிளேஸ் அண்ட் டைம் டஸ் நாட் மேட்டர் அப்படின்னு சொன்னா. ஆனா இருந்தாலும் சொல்றார், எனினும் யானும் நீதானாய் தெளிதரும் நன்றும் அஞ்சுவன் நரகம் நானடைதல் வானுயர் இன்பம் மண்ணி வீட்டிருந்தாய் அருளினின் தாள்களை எனக்கேன்னு. இருந்தாலும் இந்த இடம் இருக்கே, இந்த பிரகிருதி மண்டலம் இருக்கு, எப்ப நம்மள மயக்கிடும். ஏதோ ஒருதான் ஞானம் வந்துட்டு பேசிட்டோம், அடுத்த நிமிஷம் போயிட்டு வச்சிருந்தோம், திருப்பி பழையபடிக்கு போயிடுவோமே, அதனால வேண்டாம் வேண்டாம் அங்கேயே வந்துடுறேன் அப்படிங்கிறாரு. அப்ப அழுவாரே இப்படி சொல்றாருன்னா, ஏழாம் பத்துல முதல் இதுல இந்திரியங்களை வெல்ல முடியலன்னு சொல்றாரு, என்னால ஜெயிக்க முடியலன்ற நிலாவி ஐவரால் குமைதிட்டுன்னு சொல்றாரு. அப்ப நம்ம அடிக்கடி அனுசந்தானம் பண்ணிக்கணும். அருஞ்சேற்றில் வீழ்த்தி கண்டாயிட இந்த அஞ்சு பேர் நீ வச்சு என்ன சேர்த்துல தள்ளி விட்டுட்டீங்கன்னு அழுவார் சொல்றேன். சொல்றது யாரு? புளிய மரத்தை கீழே இருந்தவர், எதையும் தெரியாதவர். எதுக்காக சொன்னார்னா நமக்காக சொல்லியிருக்க. அப்ப அடிக்கடி ஒரு அனுசந்தானம் பண்ணிக்கணும். அப்படி ஒரு தொழுலகில் மண்பல்வீர்களுக்கு இறைவன் மாயன் நம்ம, ஏன்னா நாமலா கொண்டு விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் வச்சுக்கோ ரொம்ப கஷ்டம். நமக்கு பால்ல கூட தயிர கொத்தி தயிராக தெரியாது, அதுக்கப்புறம் அது வந்து வெண்ணெய் கடைஞ்சி நெய் எடுத்து யாரு பண்றது இந்த வேலையை? பாலை கறக்க தெரியாது முதல்ல. பாலை கறக்கிறது பெரிய காரியம், பாலை கறந்து காய்ச்சி எவ்வளவு இருக்கு. அப்ப நமக்குலாம் அந்த நெய்யா எடுத்து கொடுத்துருக்காரு இல்லையா? எல்லா உலகத்தாரும் தெரிஞ்சுக்கிற மாதிரி உபனிஷத்துலாம் வேதங்கள்லாம் பசுவா கம்பேர் பண்ற வழக்கம் உண்டு. கிருஷ்ணன் தான் தோக்தா, அதை கறந்து கீதையை கொடுத்தான்னு சொல்ற வழக்கம் உண்டு. அப்படி கொடுக்கலன்னு நமக்கு கொடுத்த அப்புறமே நமக்கு சுகமா இருக்கு வாசிக்கிறதுக்கு, காலக்ஷேபம் பண்ண முடியல, நம்மளால அஞ்சு நிமிஷம் உட்கார முடியல. அப்ப அது அதையும் கொடுக்கல அப்படின்னா எப்படி தெரிய போறது நமக்கு? அதான் அவருடைய ஒரு விசேஷம். ஆண்டுகள் நாள் திங்களாய் மிக காலம் எல்லாம் மனமே ஈண்டு பல்யோனிகள் தோடு வெல்வோம் இன்னோரின் இன்னியே காந்தக தோழன்னல் தென்னத்தியூரவு கருணைக்கு பூண்டவன் பாலன் இராமானுஜனை பொருந்தினமே. பூண்ட அன்பாலன் தமிழ ஆல வா என சேர்க்கச்சே அல்ல, பூண்டவன் பாலன் படிக்கிறது பூண்ட அன்பாலன். அது யாரிடத்திலும் கேட்டா காந்தக தோழன்னல் தென் அத்தியூரர் கழனைக்கு, அந்த வரதனிடத்துல ஒரு சிறந்த பக்தியை உடைய அந்த ராமானுஜன் அவனை பொருந்தனமே அவனை சேர்ந்தோமே சொல்லிட்டு, ஆண்டுகள் நாள் திங்களா நிகழ்காலம் எல்லாம் மனமே ஈண்டு பல்யோனிகள் தோறு வெல்வோம். நமக்கு வேலை என்ன கேட்டா மாறி மாறி பல பிறப்பும் பிறந்து அதுதான். அப்படி இல்லாம அந்த வரதனுக்கு கைங்கரியம் பண்ணின எம்பெருமானரை நாம் அடைவோம், அடைஞ்சா எந்த விதமான ஒரு நமக்கு நைச்சம் இல்லைன்னு சொல்றார். அப்ப என்னென்ன கிடைக்கும் சொல்றார்? பொருந்திய தேசம் உறையும் திரளும் புகழும் நல்லதிருந்திய ஞானமும் செல்வமும் சேரும் செருகலியால் வருந்திய ஞானத்தை வன்மையினால் வந்தெடுத்தளித்தருந்தவன் எங்களை ராமானுஜனை அடைபவர்க்கே. பொருந்திய தேசுனா தேசுன்னு தேஜஸ், தமிழ்ல தேசுன்னு தேஜஸ் கிடைக்கும். பொறைன்னு சொன்னா அந்த பொறுமை கிடைக்கும், திரள்னா திறமை கிடைக்கும், புகழ் கிடைக்கும், என்ன கிடைக்காது? ஞானம் செல்லும் எல்லாம் சேரும். எப்பனா ராமானுஜனை அடைபவர்க்கே அப்படின்னு சாதிக்கிறார். அடையார் கமல தளர் மகள் கேள்வன் கையாள் என்னும் படையோடு நாந்தகமும் படர்தண்டும் உன் சார்ந்த வில்லும் புடையார் புருசங்கமும் இந்த பூதலன் காப்பதற்கன் இடையே இராமானுஜ முனிகாயின் இல்லத்தே. பாஷ்யக்காரர் யாருடைய அவதாரம் அப்படின்னு கேட்டா இப்ப சொல்றார், எம்பெருமானுடைய பஞ்சாயுதங்கள் தான் வந்து அந்த பஞ்ச ஆயுதங்களும் பாஷ்யக்காரராக அவதரித்தன ஒன்று சேர்ந்துன்னு சொல்றார். அடையார் கமலத்து அலர்மகள் கேள்வன், திருமகள் கேள்வன் கை ஆழி என்னும் படையோடு, கை ஆழி சக்கரம் இருக்கு இல்லையா, நாந்தகம் படர்தண்டு உன் சார்ந்த வில்லும் புடையார் புரிசங்கமும் சங்கு எல்லாமா சேர்ந்து இந்த பூதலம் காப்பதற்கு, இந்த பூதலத்தை காப்பதற்கு இராமானுஜ முனியாயின இந்நிலத்தேன்னு சாதித்தார். இதே ஐடியாவை சுவாமி தேசிகனும் சாதிச்சிருக்கார். தத்தையன் விமதேஷு தீக்ஷ்ணபாவம் பிரபுரஸ்மத் பரிரக்ஷனே யசீந்திரஹ அப்ருதத் பிரதிபன்னயன் மயத்தைஹி வவிருதே பஞ்சபிஹி ஆயுதைஹி முராரேஹே. முராரியினுடைய அஞ்சு ஆயுதங்கள் இருக்கு இல்லையா, அவைகள் தான் பாஷ்யக்காரராக அவதரித்தன ஒன்று கூடின்னு. எல்லாம் உத்பிரேக்ஷதான், உத்பிரேக்ஷன்ஸ்னா கொஞ்சம் எக்ஸாஜுரேஷன், போயிட்டிக் ஃபேன்சி கொஞ்சம் இருக்கும், அதை நம்ம அவாய்ட் பண்ண முடியாது. யாருடைய அவதாரம் சர்ச்சை வேண்டாம், ஆக மொத்தம் பாஷ்யக்கார் அவதரிச்சாதான் நமக்கு தேவை, அவர் இவ அவதாரம் சொல்ல வேண்டாம். அது உத்பிரேக்ஷ போடுற என்னன்னு கேட்டா பிரதையன்னு விமதேஷு தீக்ஷ்ணபாவம், தீக்ஷ்ணபாவம்னா எல்லாம் வெப்பன்ஸ் இல்லையா, ஆயுதங்கள், ஆயுதங்கள்னா அவைகளுக்கு ஒரு இது வேணும், அந்த ஷார்ப்பா இருக்கக்கூடிய தன்மை இருக்காது, எங்க செலுத்துறது? இப்ப பிரதையன்னு விமதேஷு பிற மதம் இருக்கே அந்த மதங்கள் மேல அந்த தீக்ஷ்ணபாவத்தை செலுத்தி பிரபுரஸ்மத் பரிரக்ஷனே யதீந்திரஹா நம்முடைய நம்மளை காப்பாத்துறதுக்காக அப்ரதக் பிரதிபன்னயன் நம்மளை ஆயுஷண்டு போறதுக்காகவும் பவிர்தே பஞ்சபிகி ஆயுதை முராறு அந்த முராரினுடைய அஞ்சு ஆயுதங்களும் பாஷ்யக்காரராக அவதரித்தன இது அப்படியே இதனுடைய ஒரு சம்ஸ்கிருதப்படுத்திருக்கார். அடுத்து இது ஒரு சுவாரஸ்யமான பத்தியம். நிலத்தை செலுத்தும் நீசக்கலையை நினைப்பறிய பலத்தை திருத்தும் பிறங்கியதில்லை. என் பிரிவினேதன் குலத்தில் பொறுத்த புத்தக சும்மை பொருத்தியவின் நலத்தை பொறுத்தது இராம அனுசந்தன் நயப்புகையே. மஷ்யகருக்கு எவ்வளவு புகழ் இருந்தாலும் வாஸ்தவத்துல நான் அவரை அடையாட்டி அவர் புகழுக்கு ஒரு புகழ் இருந்திருக்காது அப்படிங்கிற அவர் புகழ் இவ்வளவு இருந்துட்டு போட்டோம். ஆனா நான் அவர் அடைஞ்சப்பதுதான் அவர் புகழுக்கு ஒரு புகழ் இருந்தார். என்னன்னு கேட்டா நிலத்தை செலுத்தும் நீசக்களியை கலியவனா விரட்டிட்டு போட்டோம். நினைப்பறிய பலத்தை செலுத்தும் பிறங்கியதில்லை. இருந்தாலும் அவருக்கு ஒன்னும் ஒரு கேப் இருக்கு அவருடைய இதுல. என்னன்னு கேட்டா அது எப்ப மறுபடியும் ரெஸ்டோர் ஆச்சு அல்லது இன்னும் பெருசாச்சுன்னு கேட்டா என் பெய்வினை தென்புலத்தில் பொறுத்த புத்தக சும்மை பொறுக்கியதன் சித்திரகுப்தன் இல்லாத ரெக்கார்ட் மெயின்டைன் பண்ணிட்டு சில பேருக்கு சில பேஜ் தான் அமுதராசுல இதுக்கு மட்டும் ரெக்கார்ட் போயிட்டே இருக்கு. அப்பன் இது போட்டு வச்சிருக்கான், லிஸ்ட் போட்டு வச்சிருக்கான. அப்ப அமுதனாவோட ரெக்கார்ட் கொண்டு வாடான்னு சொன்னா அந்த ஷெல்ஃப் தனியா இருக்கு அப்படின்றான். இப்ப பாஷ்யக்காரர் அடைஞ்சதுக்கு அப்புறமா எல்லா ரெக்கார்ட் எல்லாம் காலி. இப்ப கேஸ் நிக்காது பாருங்க, கேஸ் கட்டெல்லாம் தொலைஞ்சு போச்சு, எரிஞ்சு போச்சு, காணாம போச்சுன்னா என்ன பண்ண முடியும்? அவ்வளவுதான். அது மாதிரி சொல்ற புத்தக சும்மை பொறுக்கிய பின் இந்திரகுப்த் அதாவது சித்திரகுப்தனுடைய தென்புலத்தில் அங்க வச்சிருந்த ரெக்கார்ட் எல்லாம் அழிஞ்சு போயிருக்கான். இந்த ரெக்கார்டுலாம் அழிச்சப்பறந்தான், என்னுடைய கர்மாவெல்லாம் இந்த வினையெல்லாம் அழிச்சப்பறந்தான். நலத்தை பொறுத்தது ராமானுஜன் தன் நயப்புகையேன்னு இனிமேல் தான் மஷ்யகாரருக்கு புகையானது இப்படி ஓங்க போறத தவிர இதுவரைக்கும் இல்லைன்னு சதிக்கிறார். இதே அர்த்தத்தை சுவாமி தேசிகன் அவர் அனுபவிக்கிறார் சரணாகத தீபிகள. பிரம்மாண்ட லட்ச சத கோடி குணான் கணானந்தான் ஏகக்ஷணே விபரிவர்த்த விலஜமானாம் மத்பாபராசி மதனே மதுதர்பஹந்திரீம் சக்திம் நியுங்கு சரணாகத வத்சலத்வம். எம்பெருமான சக்திக்கு ஒப்பிடுறார். என்னன்னா பிரம்மாண்ட லட்ச சத கோடி கணான் அனந்தான் எம்பெருமானே உன்னுடைய சக்தி இருக்கு, அது மது தர்பஹந்திரீம் மதுன்னு இருக்கக்கூடிய அரக்கன் இருக்கானே அவனுடைய அரகன் அவனுடைய பயிர் வந்து அதை ஒழிச்சது. அது மட்டும் இல்ல, பிரம்மாண்ட லட்ச சதகோடி கணான் அனந்தான் எல்லையில்லாத இந்த பிரம்மாண்டங்கள் இருக்கு, அந்த பழைய காலம் வரைச்சு மொத்தத்தையும் விபரிவர்த்தியான எல்லாத்தையும் மாத்தணும் இல்லையா, அதுக்கு சக்தி தேவை. ஆனா எல்லாத்தையும் பண்ணிட்டு அந்த சக்தியானது லஜ்ஜையோட இருக்கான். என் கெப்பாசிட்டி என்ன, நிறைய பேருக்கு ஆபீஸ்ல ஃபீல் பண்றோம் ஆபீஸ்ல என்ன யூட்டிலைசேஷனே இல்லைன்னு ரொம்ப லோ இதுன்னு சொல்லிட்டு. அப்ப நிஜமாவே தன்னுடைய சக்தியை தெரிஞ்சவா லஜ்ஜப்படுவா, சே இங்க போய் நான் வந்து மாட்டின்னு இருந்தேன் அப்படின்ட்டு. அது மாதிரி எம்பெருமான சக்தியும் லஜ்ஜிக்கிறது என்ன இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. எல்லாமே புல் கெபாசிட்டில ஒர்க் பண்ணும் இல்லையா. இப்ப கார் வாங்கணும் வச்சுக்கோ, அல்ல 200 போடுறான். அப்ப நம்ம மாதிரி பசங்க கேட்கறது ஏன் இதுக்கு மேல போக மாட்டேன்ற அப்படின்னு, இல்லடா ஏபி நான் எல்லாம் கொடுத்துருக்கான் அதுக்கும் போலாமோனு அப்படின்ட்டு 180 காட்டுறது. அப்ப அதுக்கும் போக வேண்டியது என்னன்னா நமக்கு இதுல ஏன் கொடுத்துருக்கான், காரோட கெபாசிட்டி காட்டுறதுக்காக கொடுத்துருக்கான். அப்ப சொல்ற எப்ப இதுக்கு உன்னுடைய சக்தி முழுக்க தன்னுடைய பிரயோஜனத்தை காட்டும்னா, மத் பாப ராசி மதனே என்னுடைய பாப ராசி இருக்கு, அதை எங்க காலத்துல நவராத்திரி உள்ளுக்கு வச்சு ஸ்கிரீன் போட்டு மூடி வச்ச மாதிரி மூடி வச்சிருக்கேன், அதை திறந்து பார்த்தினா உள்ளுக்குள்ள போயிட்டே இருக்கின்றது. என்னுடைய பாப ராசி மதனே நீயுங்ஸ் வேண்டும், உன்னுடைய சக்தியை வந்து நீயுங்ஸ் வேண்டும். இன்னமும் பெருசா அந்த பெருசா அந்த பிரம்மாண்ட மண்டலம் திருப்பி போட்டுட்டு பெருசா காரியங்கள் நினைச்சுக்காத, என்னோட பாப ராசியை போக்குறதுக்கு உன்னோட சக்தியை நீயுங்ஸ் வேணா நியமி சரணாகத வத்தல துவம் நீங்க சாதிக்கிறார். இதே கருத்து தான் மறுபடியும் நயவேன் ஒரு தெய்வம் நான் இழத்தேன் சில மானிடத்தை புயலே என கவி போட்டு செய்யேன் பொன்னரங்கமன்னில் மயிலே பெருகுமி ராமானுசன் மண்ணு மாமரத்தால் அயரேன் அறிவினை என்னை எவ்வாறு இன்று அடர்ப்பதுவே. நயவேன் ஒரு தெய்வம் நான் இழத்தே சில மாநிலத்தை புயலே என கை போட்டு எல்லாமே அந்த காலத்துல வந்தாச்சு இந்த வார்த்தைகள்லாம். இப்ப சும்மா நம்ம ரீயூஸ் பண்ணிட்டு இருக்கோம் அவ்வளவுதான். சொன்னால் விரோதம் இதுதான். அந்த படிகத்தில் ஆழ்வார் சொல்லச்சு, மன்னா மனிதரை பாடி படைக்கும் விரும்பு கொள்ளும் பயனில்லை குப்பை கலத்தன செல்வத்தையும் சொல்றோம். இப்படி போய் கேட்டு கேளு, அவர்கிட்ட லிமிடெட் தான் இருக்கு. என் வள்ளல் மணிவண்ணன் அவனை போய் கேளுங்கொள்ளாச்சு ஆழ்வார் சொல்றேன். அது மாதிரி நயவேன் ஒரு தெய்வம் நான் இல்லத்து வேற தெய்வங்களை போய் நாடமாட்டேன் சில மாநிலத்தை புயல் என கை போட்டு செய்யேன் பொன்னரங்கமெனில் மயிலே பெருகுமி ராமானுஜன் அரங்கம்னு சொன்னாலே உடனடியா பஷ்யக்காரருக்கு ஒரு புத்துணர்ச்சி ஒரு அன்பு ஒரு பக்தியாக வெளிப்படுறது. அப்படிப்பட்ட அவனுடைய திருவடி தாமரையை மறக்க மாட்டேன். இப்படி இருக்கச்சே என்னுடைய கொடிய பாப்பமானது என்ன செய்ய முடியும்? அதாவது இதெல்லாம் ஒரு பாவத்துல வரக்கூடிய விஷயங்கள். அந்தந்த பாவம் நமக்கு ஏற்பட்டாதான் நம்ம அதை நம்ம அனுபவிக்க முடியும். என்னடா முந்திரா இதுல இப்படி பாருக்காரு இதுல இப்படி பாருக்காருன்னு சொன்னா நமக்கு பாவம் இல்லாட்டி அதை ரசிக்க முடியாது. அப்ப நாம நம்ம நைச்சியத்தை மேல அனுசந்தானம் வேணும். பண்ணாதான் நம்மளும் போய் அடையிறமே பெருமாள இல்ல ஆச்சாரிட போய் கைங்கரியம் பண்ண போறோமே நமக்கு என்ன யோகியத்தை இருக்கு அப்படின்னு நினைக்கச்சு அவர் வந்து நீ வாடா பண்ணு அப்படின்னு சொல்லச்சு. அப்ப அவருடைய நமக்கு இது தெரியறது. நம்ம போய் வெறப்பா நிக்கிறோம் வச்சுக்கோம். அப்ப நமக்கு தாய்ச்சியே இல்லையா முதல்ல? அப்ப நமக்கே தாய்ச்சியே இல்லைன்னா அப்ப அடுத்தவருடைய ஒரு மேன்மை விட்டு தெரியல முதல்ல நமக்கு. நம்ம நம்மளை விட்டு இறங்கியாதான் நமக்கு தெரியும். அதுதான் அந்த பாவம் அவளுக்கு. என்னையும் ஆட்கொண்டானே பாஷ்யகர் ராமானுஜனையும் ஆட்கொண்டானே இவ்வளவு ஸ்ரேயஸ் மிக்கவாலும் அவரிடத்துல இருக்க அப்படின்ற ரீதியில இவர் இந்த செயல சாதிச்சிருக்கார். அடுத்து இதே கருத்தை வைராகிய பஞ்சத்துல சுவாமி ரொம்ப வச்சிருக்கார். துரீஸ்வர துவார பகிர் வித்தர்வி சொல்லறோம். முன்னாடி இருக்கு துராசிக்காயி ரசிகோய மஞ்சலிகின்னு பெரியவா கிட்ட போய் நமக்கு எல்லாம் அனுபவம் இருக்கும். ஒரு பெரிய இடத்துல சிபாரிசோ இல்ல பைசா கேட்க போனா வாசல்ல சேர் போட்டு உட்கார இருப்பா. உட்கார வச்சா உள்ளேந்து அந்த கதவு திறந்து எழுந்து நிப்போம். நினைச்சிருந்தேன் யாரோ வருவான். இப்ப எழுந்து துர் ஆசிக்காயினா அந்த சீட் இருக்கு அந்த சீட்ல போய் உட்காந்து நம்மள தாழ்த்திண்டு ஏன் அல்ப பலன் தான் அங்க போய் எழுந்து எழுந்து உட்கார்ந்த துராசிக்காயை ரசிதோய மஞ்சலிகி. இந்த அஞ்சலிக்கு ஜாகிரதையா இருந்தோம். என்னன்னா அதாவது கை கோப்பினா வச்சுக்கோ ரெண்டு அர்த்தம் இருக்கு போறோம் அப்படின்னு எல்லாத்திலையும் கை கோப்பா வச்சிருக்கோம் நிறுத்தணும்னு தெரிஞ்சுட்டு அதுவும் ஒண்ணு அல்லது கை கோப்பினா இன்னும் சொல்லுங்க நல்லா இருக்குன்னு அர்த்தம் உண்டு. நம்ம பாவத்தை புரிஞ்சுக்கணும். அது மாதிரி அதற்காக ரச்சிதா அயம் அஞ்சலி வேண்டாம் போறோம் அப்படின்னு சாதிச்சேன்னு சொன்ன. 31 பாசுரத்தோட நிறுத்திக்கலாம். அடல் கொண்ட நேமியன் ஆறுயிர் நாதன் அன்றாரணச்சொல் கடல் கொண்ட ஒன்பொருள் கண்டளிப்ப பின்னும் காசினியோர் இடரின் கண் வீழ்ந்திட தானும் அவ்வொன்பொருள் கொண்டு அவர்வின் பலரும் குணம் எம்பி ராமானுஜந்தன் படிவே. அடல் கொண்ட நேமியன் ஆருயர்நாதன் சொன்னா நேமியன் சொன்னா சக்கரம். அந்த சக்கரத்தையுடைய எம்பெருமான் அன்று ஆரணச்சொல் கடல் கொண்ட ஒன்பொருள் கண்டளிப்ப. அன்றுன்னு சொன்னா பார்த்தன் வந்து கேட்டான் பார்த்தசார. அதாவது இவனுக்கு அர்ஜுனனுக்கு ஒரு சந்தேகம் வந்தப்ப அவனுக்காக ஒரு சாஸ்திரமே எடுத்துக் கொடுத்த. ஆரணச்சொல் கடல் கொண்ட ஒன் பொருள் கண்டளிப்ப கீதா சாஸ்திர தெளிவா சொன்னார் பகவான். ஆனால் தெளிவு ஏற்படல லோகத்தை குழப்பம் இருந்திருக்கு. பின்னும் காசினியோர் இடரங்கன் வீழ்ந்த தானும் ஒவ்வொன் பொருள் கொண்டு. இப்ப கண்ணனே பாஷ்யக்காரர் அவதரித்தான் ஒரு ஒரு அன்மயம் பண்ணலாம் அர்த்தம் பண்ணலாம். அல்லது பாஷ்யக்காரர் மட்டும் என்ன பண்ணார்னா அந்த கீதைக்கு ஒரு புத்துணர்ச்சி கொடுத்தா தன்னுடைய கீதா பாஷத்தை எழுதி. நான் முன்னமே சொன்ன மாதிரி ஒரு ஒரு வேதாந்தியும் தன்னுடைய வேதாந்த அந்த மதத்தை ஸ்தாபனம் பண்ணணும்னா ஒரு ஒரு கிரந்தத்துக்கும் வியாக்கியானம் எழுதும். அப்ப தன்னுடைய மதமும் அந்த அந்த கிரந்தத்துல அந்த பிரமாணத்துல சொல்லப்பட்ட கருத்தும் ஒன்னா இருக்குன்னு அவன் காட்டணும், ரிகன்சல் பண்ணி காட்டணும். அது ரொம்ப கஷ்டமான விஷயம். கீத ஸ்லோகத்தை நம்மளால அர்த்தம் பண்ணவே முடியாது. ஏன்னா ஒரு ஒரு ஸ்லோகமும் அந்த கான்டெக்ட்ல சேர்த்து காட்டணும். தனியா எடுத்து பார்த்தா அர்த்தம் வேறையா இருக்கும். ஆனா அந்த சப்தங்கள்லாம் அப்படி இருக்கும். பிரம்ம பதமே திருப்பி திருப்பி வரும். அப்ப அந்த எல்லாத்துக்கும் ஒரே பிரம்ம வச்சுன்னு வச்சுக்கோங்க. ஆத்மா பதம் ஆத்மானம் ஆத்மானான்னு வரும். இந்த என்ன ஆத்மா ஆத்மா அஞ்சு ஆத்மா வந்துன்னா எல்லாம் ஒரே ஆத்மா வச்சுனோம்னா அர்த்தம் வராது அந்த இடத்துல. அப்ப ஒன்னு மனசு ஒன்னு சரீரம் ஒன்னு ஆத்மா அப்படி போகும் பரமாத்மான்னு போகும். அதுல அவுட் ஆஃப் கான்டெக்ஸ்ட் இருக்க சான்ஸ் ஜாஸ்தி. அப்படி பாஷ்யகர் என்ன பண்ணாருன்னு கேட்டா அதான் சுவாமி தேசிகன் சொன்னார் நனு ராமாவர்க சயேஷ பூயா. மறுபடியும் கிருஷ்ணனாகவே இந்த ஏன்னா கிருஷ்ணனுக்கும் ராமானுஜன் பெயர். ராமானுஜன் சொன்னா ராமஸ்ய அனுஜ ராமனுடைய தம்பி. பலராமனுக்கும் ராமன் பெயர். அப்ப பலராமனுக்கு தம்பியா பிறந்தனால கிருஷ்ணனுக்கும் ராமானுஜன் பெயர். அந்த ராமானுஜன் தான் எந்த ராமானுஜன் சாதிச்சார். மேற்கொண்டு ராமாயணத்தை பத்தி சொல்லப்படல், அது நாளைக்கு வச்சுக்கலாம். நாளைய தினம் எப்படி அமைகிறதுன்றதை பார்ப்போம். பெருமாளுடைய சங்கல்பம் தான் எவ்வளவு அவகாசம் இருக்கோ அதை கொண்டு முடிச்சுட்டு மீதி விஷயங்களை இன்னொரு சந்தர்ப்பம் கிடைச்சா பார்க்கலாம். கவிதார்த்திக சிம்ஹாய கல்யாண குணசால்மே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குருவே நமஹ.